శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కికేసరి వేదాంతాచార్యవ్యో మే సన్నిధత్తాం దదాకృతి జ్ఞానానందమయం దేవం నిర్మలస్ఫటికాకృతిం ఆధారం సర్వవిద్యానాం అయగ్రీవం ఉపాస్మహే. రామానుజదయాపాత్రం జ్ఞానవైరాగ్యభూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంతదేశికం లక్ష్మీనాథసమారంభాం నాథయామునమధ్యమాం అస్మదాచార్యపర్యంతాం పరంపరాం యోనిత్యమచ్యుత పదాం భుజయుగ్మరుగ్మ వ్యామోహదస్తరితరాణి ప్రణాయ మేనే అస్మద్గురో భగవతో సదైక సింధో రామానుజశరణౌ శరణం ప్రపద్యే. యత్పదాంభోరుహధ్యాన విధ్వస్తా శేషకల్మషః వస్తుతాముపయాసోహం వ్యాముమేయం నమామితం. అర్జున ఉవాచ పరం బ్రహ్మ పరం ధామ పవిత్రం పరమం భవాన్ పురుషం శాశ్వతం దివ్యం ఆదిదేవమజం విభుం ఆహు స్వాం హృయః సర్వే. దేవర్షి నారదస్తథా అసితో దేవలో వ్యాసః స్వయం చైవ భవీషి మే సర్వమేతద్ధృతం మన్యే. యన్మాం వదసి కేశవ నహి తే భగవన్ వ్యక్తిం విదుర్దేవాన దానవాః. స్వయమేవాత్మనాత్మానం వేత్తత్వం పురుషోత్తమా. భూత భావన భూతేశ దేవదేవ జగత్పతే. వక్తుమర్హస్య శేషేణ దివ్యాహ్యాత్మవిభూతయః ఇమాన్ సంధినాల ఇమాం స్వమన్ ఇరుకు ఇమాం స్వం వ్యాప్య తిష్ఠసి అది పిలిచా ఇమాన్ త్వం వ్యాప్య తిష్ఠసి సంధినాల ఇమాం సంట. కథం విద్యాం అహం యోగిన్ త్వాం సదా పరిచింతయన్ కేషు కేషు చ భావేషు చింత్యోసి భగవన్ మయా. విస్తరేణాత్మనో యోగం విభూతిం చ జనార్దన. భూయః కథయద్వృత్తిర్హి சிந்தோ நாஸ்தி மே அமிர்தம். நிறுத்திக்கலாம், அடுத்து பகவான் ஆச்சாரம் சொல்லலாம். யோகின்னு இருக்கா, ரெண்டு பாடம் ஓகே தான். யோகின்னு இருந்தா பிரதமா விபக்தி, யோகின்னு சம்போதனம், யோகியே அப்படின்னு அவன் கூப்பிடுற மாதிரி இதுல என்ன இருக்கு பாடம் பார்க்கணும். ரெண்டு பாடமும் இது இல்லை, ஓகே தான். யோகி யோகின்னு இருந்தா ஓகே தான், சம்போதனம் கூப்பிடுறான் யோகியேன்னு. எல்லாம் வந்து கேட்டுக்கிட்டான். தசமோத்தியாய குயிக்கா ஒரு மூணு ஃபஸ்ட்டு மூணு ஸ்லோகத்தை வரைக்கா பார்த்துடலாம். பக்தி யோகா ச பரிகரா உத்தகன்னு சொன்னார். இது வரைக்கும் ஒன்பது, அதாவது கீதா சாஸ்திரம் பிரகாரம், திருப்பி சின்ன ஒரு ஷார்ட் ரீகாப்சுலேஷன், கீதா சாஸ்திரம் பிரகாரம் பகவான் அடையிறதுக்கு, பகவான் அடையிறதுன்னு சொன்னால் சம்பிரதாயத்தில் கைங்கரியம், நித்திய கைங்கரியம், நித்திய கைங்கரியத்தை பண்ணுறதுக்கு என்ன அடையிறதுக்கு, என்ன நித்திய கைங்கரிய பிராப்திக்கு என்ன வழின்னு கேட்டால் பக்தி யோகம் கீதா பிரகாரம். அப்போ பக்தி யோகத்துக்கு எல்லாருக்கும் அருகதையோ இல்லை சக்தியோ இல்லாததுனால்தான் பிரபத்தின்ற மார்க்கத்தையும் ஒத்துன்ருக்கோம். ஆனால் அந்த பிரபத்தின்ற மார்க்கத்தை வந்து கீதையில் அங்கமாக சொல்லியிருக்கார், சப்சிடரி மீன்ஸ் பக்திக்கு அங்கமாக அதை சொல்லியிருக்கார். வெளியில் வந்து அதை வந்து தனியாக இண்டிபெண்டாக ஒரு உபாயம், பிரபத்தின சரணாகதி, அந்த சரணாகதியை தனியாகவே அனுஷ்டிக்கலாம் மோட்சத்துக்காகன்றது ஒரு சம்பிரதாயத்தில் வச்சுருக்கோம், ஒத்துருக்கோம். பண்ணமா வேணாமன்றது இருந்தால் கூட பிரபத்தியை வந்து உபாயமாக யாரும் மறுக்கலை, வச்சுருக்கோம். அது அப்படிப்பட்ட பக்தி யோகத்துக்கு ரெண்டு விஷயம் தேவை அடிப்படையாக, ஒன்று கர்மயோகம், இன்னொன்று ஞான யோகம். கத்தியத்தில் சொல்லச்சு கூட பாஷ்யக்காரர், பக்தி ததுபாய ஞானம் ததுபாய சமீச்சீன கிரியா, அதுக்கு உபாயமாக ததுபாய சாத்திகாதி, இந்த குணங்கள்லாம் விஹீனக அப்படின்னு சொல்லி அதனால் சரணாகதி பண்ணுன்னு இதெல்லாம் லிஸ்ட் பண்ணுறேன் ரங்ககத்தியத்தில் எஸ்பெஷலி வரைச்சு. அப்போ பக்திக்கு முந்தின ஸ்டெப் வந்து ஞான யோகம், ஞான யோகத்துக்கு முந்தின ஸ்டெப் வந்து கர்மயோகமாக இருக்குது. அப்படிப்பட்ட கர்மயோக ஞான யோகத்தை ஆறு அத்தியாயத்தை சொல்லி முடித்தார். ஏழு எட்டு ஒன்பதில் பக்தி யோகத்தை பற்றி சொல்லியிருந்தது தான் பக்தி யோகம் சொன்னார். ஆனால் அந்த பக்தி யோகமானது, அந்த பக்தியானது உற்பத்தையேனா உண்டாவதற்கு, தத் விவிருத்தையே அது வளர்ச்சியை அடையிறதுக்கு, பகவதா நிரங்குஷ ஐஸ்வர்யாதி கல்யாண குணகணான்னு இல்லையா, அந்தியம் குணகண ஆனந்தியம் கிருஷ்ணச ஜெகதக தத் சரீரதையா தத் ஆத்மகத்வேன தத் பிரவர்த்தையத்வம் தத் பிரவர்த்திய பிரவர்த்தியத்துவம் ச பிரபஞ்சத்தே. இப்போ பக்தின்றது சாதாரணமாக இருக்கலாம், ஏன் பக்தி வரும்னு கேட்டால் ஒரு லாயல்ட்டி பாயிண்ட்ஸ்லாம் கொடுக்குறா பாருங்க, அது வந்து ஒரு ஆசையை முன்னிட்டு இருக்கலாம். சரி இவன் என்ன போனால் அது நடக்கும், அதனால் அது வரைக்கும் அதை ப்ளீஸ்ட்டு லாயலாக இருப்போமேன்ற லாயல்ட்டி அதெல்லாம் கொடுக்குறான். பத்து வருஷமாக கஸ்டமராக இருந்தால் அப்போ அது மாதிரி ஒரு ஒரு டீல் இருக்கலாம், பக்தி வரலாம். ஆனால் இந்த மோட்சத்துக்கான பக்தின்றது வரணும்னா அப்போ பெருமாளுடைய பகவானுடைய மேன்மை நமக்கு தெரியணும், அவ்வளவு எவ்வளவு அம்மான் அழிப்பெறான் அவன் யார் அப்படின்னு கேட்குறேன். ஆனாலும் எம்மா பாகியருக்கும் விதிவாய்க்கும் வாய்க்கின்ற உடனே அம்மான் அழிப்பெறான்னா அவன் எவ்வளவு பெரியவன், அவன் எவ்வளோ பெரியவன்னா சொல்லிவிட்டு எனக்கு அவனுக்கு பெரிய வித்தியாசம் இல்லைன்னு எனக்கு இருக்கலாம், ஆனால் அப்படி இல்லை, நாம் எங்கே இருக்கோம்னு. ஸோ வேறார் வி வீசாவி பகவான் ரெண்டும் தெரிஞ்சாதான். அது மட்டும் இல்லை, நம்ம இருக்கிறதே அவன் நம்பி தான். அதாவது லோகத்தில் பார்த்தீங்கன்னா, அதாவது பாஷ்யக்காரர் ஆரம்பிச்சேப்பே சுவாதீன த்ரிவித சேதனா சேதன ஸ்வரூப ஸ்திதி பிரபிருத்தி பேத எல்லாத்தையும் என்னன்னு கேட்டேன்னு வச்சுக்கோ, அந்தந்த வஸ்து அந்தந்த வஸ்துவாக இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அப்படி லோகத்தில் இருக்கக்கூடிய வஸ்துக்கள்லாம் அந்த வஸ்துவாக இருக்கு, ஸ்வரூப நாசம் அடையாமல் இருக்குன்னு சொன்னால் அதுக்கு ஏதோ சக்தி தாங்கின்னு இருக்கு. இப்போ ஜலம் இருக்கு, ஜலமானது அந்த ஜலத்தன்மையோடு இருக்கணும் அப்படின்னா அதுக்கு சில கண்டிஷன்ஸ் தேவை. ரொம்ப வெயில் அடிச்சுதுன்னா வத்தி போயிடும், இருக்காது, அப்போ சொருப்ப நாசம் தடையிறது. இல்லை ரொம்ப குளிருதுன்னா இதுவாகிடும், நிறைச்சி போயிடும், ஐஸ் ஆகிடுது. அப்போ ஜலம்ன்ற நேச்சரில் அது இருக்கிறதுக்கே சில கண்டிஷன்ஸ் வந்து தேவையாக இருக்கு இல்லையா. அந்த மாதிரி லோகத்தில் இருக்கக்கூடிய வஸ்துக்கள்லாம் அந்தந்த வஸ்துவாக அது இருக்கணும்னா அந்த தரிக்கிறது யாருன்னு கேட்டா அது பகவான் தான். அதான் சுவாதின திரிவித அனைத்து விதமான சேத்தன அச்சேத்தனங்கள் இல்லை நம்மளும் அதுல ஒண்ணு. எப்படின்னா எப்படி இந்த ஆத்மா வாழ்ந்த சரீரத்தை தரிச்சுட்டு இருக்கோ, ஆத்மா வியோகம் ஆயிடுச்சுன்னா சரீரம் நம்ம போயிடுறது, சிக்ஸ் செவன் செவன் ஹவர்ஸ் எயிட் ஹவர்ஸ் மேல சரீரத்தை நம்மளே வச்சுக்க மாட்டோம். எவ்வளவுதான் ஆசையா இருந்தாலும் அதுக்கு மேல யாராவது வச்சுப்பாருன்னா வச்சுக்க முடியாது, சரீரத்தை விட்டுடுறோம். ஏன்னா அது அது அது தரிச்சுக்கிற சக்தி இல்லை அப்படி. அந்த மாதிரி எப்படி இந்த ஆத்மா வந்து சரீரத்தை வந்து தரிச்சுட்டு இருக்கோ அது மாதிரி பகவான் வந்து அனைத்து விஷயம் தரிச்சுட்டு இருக்கார். ஏன்னா அனைத்து விஷயங்களும் அவனுக்கு சரீரமா இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அத பகவான் சொல்ல வந்த அப்ப பகவான் ஆரம்பிக்கிறார். பூஜைவ மகாபாகோ, மகாபாகோனா பெரிய தோள்களை உடையவனை கேளு, நான் என்னுடைய வசனத்தை கேளு, அது உனக்கு நான் கூறுகிறேன்னு சொல்லுனர் சொல்றேன் கேளுனர். இப்ப ஏன் பகவானே சொல்லணும் அப்படின்னு கேட்டா, நமே விதுகு சுரகனாக தேவர்கள்லாம் இருக்காளனோ, இப்ப மனுஷால காட்டுல மனுஷால வந்து சக்தி இல்லாம இருக்கலாம் சொல்றதுக்கு. மனுஷாளுக்கு ஞானம் சங்குச்சிதமா இருக்கு. ஏன்னா நம்ம நம்ம ஞானமானது இந்த சரீரத்தை டிபெண்ட் பண்ணிருக்கு. இப்ப இந்த சரீரத்துல மேனுபேக்சரிங் டிஃபெக்ட் இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி ஞானமும் சங்குச்சிதமா தான் இருக்கும். சில பேருக்கு எனக்கு மேக்ஸே வரலன்னு சொன்னா அவ்வளவுதான் டிசைன், அவ்வளவுதான் இந்த சரீரத்தில் இந்த ஜென்மால அவ்வளவுதான். அடுத்த ஜென்மால நல்ல சரீரம் கிடைச்சதுன்னா மேபி அந்த சரீரம் கோஆபரேட் பண்ணிட்டு மேக்ஸ் வந்தா வரும். அந்த மாதிரி அப்ப மனுஷாளுக்கு எல்லாருமே எல்லா ஜீவாத்மாக்களும் ஞான சுரூபியா இருந்தா கூட அந்தந்த சரீரத்துக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான். சில பேருக்கு மெமரி யானை மாதிரி இருக்கு. எப்பயோ படிச்சது எல்லாம் இதோட அதை சொன்னார், அதை சொல்லியிருந்தார், பெரிய ப்ரொஃபஸராக இருக்கார் அவர். அந்த மாதிரி சில பேருக்கு ஒரு சக்தி வந்து இருக்கு. ஏன்னா அந்த சரீரத்தை புண்ணிய விசேஷம் தான் எல்லாம். ஆனால் சில பேருக்கு பத்து வாடி படித்தா கூட அது ஞாபகம் இருக்க மாட்டேன். பத்து வாடி என் காத்தாலே தான் சொல்லியிருக்கோம், நம்ம என்னன்னு என்ன சொன்னேன்னு கேட்குறோம், நமக்கே தெரியல. ஏன்னா அது சரீரத்தினுடைய இது அமைப்பு வேலை தான், முயற்சி பண்ணிட்டு இருக்கலாம் வச்சுருக்கோம். அப்படி மனுஷாலுக்கு தெரியாது. சரி தேவர்கள்லாம் சொல்லாமே, மகர்ஷிகள்லாம் இருக்காளும்னா மகர்ஷிகளுக்குலாம் நம்மளை காட்டில் ரொம்ப வசத்தியானவன். அவன் சொல்லான்னா, நமே விதுகு சுரகனாக பிரபவம், நான் மம பிரபவம் தேவின விதுகு. அவளை யாரு அகம் ஆதிகி தேவானான்னு சொல்லிட்டார். ஏன்னா கிருஷ்ணாவதாரமானது பின்னாடி வந்தது தான். இந்த தேவர்களோ ரிஷிகளோ முன்னாடிலேருந்து இருந்துருக்கா. அப்ப அவ காலத்துக்கு அப்புறம் தான் இவருன்றப்ப இவர் பிரபவத்தை தெரியாம இருக்க முடியாது. அதனால சொல்றார், நான் தான் அவளே படைச்சது நான் தான், அதனால என்னுடைய பெருமை அவளுக்கும் சொல்ல தெரியாது. ஏன்னா பின்னாடி வந்து என்ன சொல்லலாம், நமக்கு முந்தின காலத்துல நம்ம தெரியாது, அதனால என்னுடைய பிரபவம் தெரியாதுன்னு சொல்லிட்டார். அப்புறம் சொல்லிட்டார், யோமாம் அஜா அஜம் அநாதிஞ்ச வேத்தி லோகமகேஸ்வரம் அசம்மூட மத்தியேஷு சர்வ பாபைஹி விமச்சதே. பகவான் உள்ளபடி தெரிஞ்சிருந்தார். என்ன ரிசல்ட், அதனால என்ன பயன்னு கேட்டா, சர்வ பாபைஹி விமுச்சதே, எல்லா பாபங்களும் காண்டலுமே விண்டு கொண்டேன் கண்டு கொண்டேன். திருக்கமல பாதம்லாம் அழுவா சாதிக்கிறார். அந்த பாதத்தை பார்த்த உடனே ரிசல்ட்னா நம்மளுடைய பாபம்லாம் எல்லாம் விட்டு போயிடுறது. அதனால எப்படின்னு கேட்டா, மாம் அஜம் அநாதிஞ்ச வேதி லோகமகேஸ்வரம் அசம்மூடகன்னு சொன்னா, எந்த விதமான சந்தேகம் இல்லாம என தெரிஞ்சுண்டா அப்படின்னு தாற்பயமா இருக்கு. இப்ப நாலாவது பதிவு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பாஷிகா சாதிக்கிறார், ஏவம் ஸ்வஸ்வபாவ அனுசந்தானேன பக்தியுற்பத்தி விரோதி பாப நிரசனம் விரோதி நிரசனாத்தியவ அர்த்தத்தோ பக்தியுற்பத்தி பிரதிபாத்திய சர்வைஸ்வரிய கல்யாண குணகண பிரபஞ்சன பிரபஞ்ச அனுசந்தானேன பக்தி விருத்தி பிரகாரம் ஆக. இப்ப ஏன் எல்லாருக்கும் தெரிய மாட்டேன்றது, பகவான் முதலே பாஷ்யகாரர் சொன்னார், சர்வலோக சாட்சியம் சகார சாட்சிகம் சகாரம் சொன்னார், சகல மனுஜ நயன விஷயத்தாம் கதகான்னு சொல்லார். நடிகர் கிருஷ்ணா பிறந்தப்ப ஏதோ பாண்டவாளுக்கும் மட்டும் குந்திக்கெல்லாம் மட்டும் சொல்லிட்டு வரல, சகல மனுஜ நயன எல்லாரும் பார்க்கற மாதிரி தான் இருந்தார். ஆனா சில பேருக்கு மட்டும் தெரிஞ்சுண்டா, மாலாக்காரர் அதெல்லாம் மட்டும் தெரிஞ்சுண்டா, சில நிறைய பேர் தெரிஞ்சுக்கவே இல்லை. ஏன்னா அவளோட பாப்ப விசேஷம் தான். அப்ப பாப்பம் எவ்வளவு இருக்கோ பக்தி உண்டாகாது. அப்ப பக்தி உண்டாகிறதுக்கு பாப்ப நாசம் ஏற்படணும். பாப்ப நாசம் ஏற்பட்டா அப்ப அப்ப சொன்னா பக்தி யோகம் வரத்துக்கு பக்தி உண்டாடுறதுக்கு பாப நாசம் தேவையா இருக்கு. பாபம் நாசத்தை அடைஞ்சாதான் பக்தியோட விருத்தி அதோட குரோத்தும் இருக்கும். அதனாலதான் நம்ம துவயமந்திர அனுசந்தானம் நினைச்சே கூட ஸ்ரீமன் நாராயண சரணம் சரணம் பிரபத்தியே ஸ்ரீமதே நாராயணா என்பா என்ன அதுக்கு தாற்பயம் கேட்டா முதல்ல திருவடியை அடையணும். எதுக்கு திருவடி அடையணும்னா பாப்பம்லாம் போகணும். சரி பாப்பம்லாம் போனோம்னா திருப்பியும் திருவடி தான் அடையணும். அது கைங்கரியத்துக்காக முதல்ல அடையிறது சரணாகதி. அந்த சரணாகதி பண்ணா பாப்பம்லாம் போறது மோட்சம் கிடைக்கிறது. மோட்சம் கிடைச்சா என்ன பண்ணணும்னா திருப்பி எப்போ திருவடியை தான் பண்ணணும். அதான் ஸ்ரீமதே அந்த அப்படி அந்த எல்லாம் பண்றது எதுக்காகனா பகவானுக்காக. அது மாதிரி அந்த பாப்ப நிரசனத்துக்காகவும் பக்தி உற்பத்தி எப்படி உண்டாருதுன்னு சொல்லி அதுக்கு என்ன தேவை தன்னுடைய அனைத்து ஐஸ்வர்யம் என்ன கல்யாண குணகணம் என்ன எல்லாத்தையும் சொல்லி அந்த பக்தி விருத்தி பிரகாரம் ஆக பக்தி எப்படி உண்டாகும்னு சாதிக்கிறார். புத்திர் ஞானம் அசம்மோக க்ஷமா சத்தியம் தனஷம சுகம் துக்கம் பவோ பாவோ பயம் சாபயமேவச்ச அஹிம்சா சமதா துஷ்டி தபோதானம் யசோயச பவந்தி பாவாபூதானம் மத்த ஏவ கிருதக்விதாக. இப்போ இந்த லோகத்தில் அனைத்து விதமான பாவங்களும் எங்கிட்ட தான் உண்டாருது. பக்தி மாத்திரம் இல்லை, லோகத்தில் என்னென்ன பாவங்கள்லாம் இருக்கோ எல்லாமே என்னிடத்துல இருந்தால் உண்டாருதுன்னு சாதிக்கிறார். முதல்ல புத்திஹி. இப்போ கமெண்ட்ரி பாருங்க, புத்திஹி மனசக நிரூபண சாமர்த்தியம். இப்போ புத்தி மனசு நிறைய விஷயங்கள் சொல்கிறோமோ அதான் எல்லாம் பார்த்தா எல்லாமே தர்மபூத ஞானத்துடைய படி இதுதான் விகாரங்கள் தான் இருக்கிறது ஒன்று தான். என்னன்னா தர்மபூத ஞானம். தர்மபூத ஞானம் சுபாவ ஞானம். அந்த ஞானத்துலேயே இதெல்லாம் உள்ளுக்குள் அடங்குறது. அப்போ புத்தின்னு என்ன சொன்னா மனசக நிரூபண சாமர்த்தியம், ஒரு நிச்சயம் பண்றது. நிச்சயம் பண்ணி பண்ணி இப்போ கம்ப்யூட்டர் இது மாதிரி தான், கம்ப்யூட்டரை டேட்டா ஸ்டோர் பண்றது. டேட்டா எப்போ ஸ்டோர் பண்ணுறதுன்னு கேட்டால் அது ஃபைனல் நம்ம ஒரு என்டர் தட்டின உடனே இல்லை சேவ்னு கொடுக்குறோம் பாருங்க, கொடுத்தோன்னே அதை ஸ்டோர் பண்ணுறது. அப்போ சேவ் பண்ணாத வரைக்கும் நிச்சயத்தம் இல்லை. நம்மளே விஷயத்தை பார்க்குறோம், ஓகே இங்கே ஏதோ புதுசாக மாட்டிருக்கா ரெஜிஸ்டர் ஆகுது. இதுதான் புத்தி. என்னன்னு தெரியலையே தெரியலையே தெரியல உட்காந்தோம்னா அப்போ போய் ரெஜிஸ்டர் ஆகிறதே இல்லை. அப்போ மனசனுடைய அந்த நிரூபண சாமர்த்தியம் இருக்குல்லையே அதுக்கு பேர் தான் புத்தின்னு பெயர். ஞானம்னா என்ன? இப்போ ஞானம்னா சித்து அச்சித்து வஸ்து விசேஷ விஷய நிச்சய. சித்து இது அச்சித்து இது. நம்ம சொல்கிற லோகத்தில் சாமான்யமாக சொல்கிற ஞானம் வேற, சாஸ்திரீயமான ஞானம் என்ன அப்படின்னா இது சித்து இது அச்சித்துன்னு பிரித்து அறியக்கூடிய ஒரு தன்மை. அசம்மோகன என்ன? பூர்வ கிரகீதாது ரஜதாதேகே விசஜாத்தியே சுப்திகாதி வஸ்துனி சஜாத்தியதா புத்தி நிவர்த்தி. அதாவது கிளிஞ்சலை பார்க்கலாம், கிளிஞ்சலை பார்த்தோன்னே முன்னாடியே பார்த்த வெள்ளி இருக்கணும். அந்த வெளியில் இருக்கக்கூடிய தன்மைகள்லாம் கிளிஞ்சல டக்குன்னு தோன்றது ஏதோ கண்டிஷன்ஸ்னால. இப்போ எவ்வளோ சமயம் சூரியனுடைய பிரதிபலிப்பு ஏற்பட்டு திடீர் பிரகாசம் தோன்றுறது சில இடங்களில். அப்போ அந்த சமயத்தில் அந்த கண்டிஷன்ஸில் மாத்திரம் அப்போ என்ன பண்ணுறான், அதை பார்த்து கம்பிச்சு போய்ட்றான், ஓ இது வெள்ளின்னு எடுக்க ஓடுறான். அப்புறமா அந்த ஞானம் போடுறது, அதை எடுத்ததுக்கப்புறமா கொண்டு கொடுத்தா யாரும் வாங்கிக்கல இல்லை அவனுக்கே தெரியுது. எடுத்தப்பறம் அந்த ஞானம் ஓகே இது இல்லைன்னு தெரிஞ்சு போயிடுது. ஆனால் அந்த சமயத்தில் அவனுக்கு அது வெள்ளின்னு தோன்றது இல்லையா. அப்போ முன்னாடியே பார்த்த வெள்ளியை மனசில் வச்சுட்டுக்கிறனால அந்த சுக்திக்கான அந்த இது கிளிஞ்சல் மாதிரி இருக்கக்கூடிய வஸ்துவை பார்த்துட்டு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு பேர் சம்மோகா. அது இல்லாமல் இருக்கிறது அசம்மோகா, அதாவது உள்ளத உள்ளபடி பார்க்கக்கூடிய ஒரு தன்மை, அதான் அசம்மோகா. க்ஷமா, க்ஷமானா என்ன அப்படின்னா மனோவிகார ஹேதோ சதி அபி அபிகிருத்த மனசு ஸ்வம். பியூட்டிஃபுல்லாக போட்டார் ஒன்று டெஃபினேஷன், ஜெம் ஆஃப் டெஃபினேஷன். க்ஷமான பொறுமை. பொறுமைக்கு என்ன அர்த்தம்னா மனோவிகார ஹேதோ சதின்னு, மனசு விகாரத்தை அடையிறதுக்கு ஒரு காரணம் இருந்தும் அவிகத மனசத்துவம், விகாரத்தை அடையாத மனசை உடையும் தன்மைன்னு போட்டுட்டார். அது எப்படின்னா மெடிக்கா சொல்றது என்ன, கோபமே வராதுன்னு ஒருத்தர். உங்களுக்கு கோபம் வராதா? உங்களுக்கு கோபமே வராதானே அவர் கோபம் வந்துருது. அதான் சொன்னா கோபம் வரா, எத்தனை வாட்டி கேட்பேன்னு. அப்படி எத்தனை வாட்டி கேட்டாலும் கோபப்படாமல் இருக்கிறது தான் அதான் அந்த இது. இப்போ வாட்ஸ்அப்ல ஒரு ஜோக் பார்த்தேன், ரொம்ப அசிச்சு பார்த்தேன். என்னன்னா அதில் போட்டிருக்கான், ரெண்டு பக்கமும் தகுவோம் இருந்தாலும் பாதிக்கப்பட்ட ஒரு ஆணா இருக்கிறதுனால அவன் அந்த மாதிரி போட்டிருக்கான். என்ன போட்டிருக்கான் அப்படின்னா, முதல்ல ஆத்துல அவன் கத்த ஆரம்பிச்சா போய் முதல்ல கதவு ஜன்னலாம் சாத்திரம் வந்து மனுஷன்தான், சத்தம் வெளில போகக்கூடாதுன்னு. அடுத்து டிவி வால்யூம் ரைஸ் பண்றவன் வந்து அவனுக்கு எதுவும் மேல ஒரு லெவல் கொடுக்குறான், டிவி வால்யூம் ரைஸ் பண்ணுவானா. அடுத்து மூணாவது இருக்கவன் கௌரவமா சண்டையை போட்டு வெளில போயிடுவானா, சரி கத்துட்டு இருந்தேன். நாலாவது இருக்கான் பாருங்க, அவனை வந்து வாழும் கடவுள் அப்படிங்க. என்னடாண்ணா எதுவுமே நடக்காத மாதிரி தன் காரியத்தை பார்த்துட்டு இருப்பான. அப்ப ஆத்துல அவ்வளவு ப்ரொவோக் பண்ணியும் ஒண்ணு ஆகாம தன் காரியத்தை ஒருத்தன் பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னா அவன் தான் வாழும் கடவுள் அப்படின்னா. அது மாதிரி கமையினா பொறுமை. அஞ்சு தடவை நம்ம கத்துனா ஒரு தடவை அவருக்கு சான்ஸ் இருக்காது கத்துறதுக்கு, போனா போட்டு காதல வாங்கிப்போம் ஏதோ கத்திட்டு போறாரு. அந்த மாதிரி க்ஷமானா என்னன்னா மனோவிகார ஹேதோ சதி. இல்ல காளிதாசன் சொல்றான், விகார ஹேதோ சதி விக்ரியந்தே ந ஏஷாம் சேதாம்சி, ஏஷாம் சேதாம்சி தேயம தீராகான்னு. சிவன் வந்து தபஸ் பண்ணிட்டு இருக்கார், தபஸ் பண்ணிட்டு பார்வதி வந்து சர்வீஸ் பண்றார். பார்வதி தன்னுடைய பருவத்துல ஒரு பீக்ல இருக்காது, அவருடைய ஒரு பருவத்துல அப்படி இருந்தும் சிவனுடைய மனசுல எந்த விதமான விகாரமும் ஏற்படல. ஏன்னா அப்பனா அவர் தான் தீரன், குமார சம்பத்ல சொல்றான். ஏன்னா அப்படி ஒரு மனசு விகாரம் அடையறதுக்கு ஒரு ஹேத்து இருந்தும் அவரோட மனசு விகாரம் அடையலன்ற, அதனால அவருடைய தீரன் பேர்னு. அதே மாதிரி இது போட்டுட்டு மனோவிகார ஹேத்தோ சதி அப்படின்ட்டு. சத்தியம்னா என்னன்னா யதாதிருஷ்ட விஷயம் பூதஹித ரூபம் வசனம். யதாதிருஷ்ட விஷயம் பூதஹித ரூபமா இருக்கணும் வசனம். தது சத்தியமா இருந்தா மட்டும் போறாது, அது ஹிதம் நன்மையை பயக்கக்கூடியதா இருக்கணும். நன்மையை பயக்காத சத்தியத்திற்கு பிரயோஜனம் இல்லை. ஒரு உண்மையை சொல்லி கலகம் உண்டாகுமே ஆனால் அந்த உண்மையை சொல்லாம வைக்கிறதே பெட்டர். அப்படிப்பட்ட ஒரு ஹிதத்தை ஹிதமாகவும் இருக்கக்கூடிய வசனத்துக்கு சத்தியம்னு பெயர். அது ஒரு பாவம். தது அனுகுணா மனோவிருத்தி அபிப்ரேதா மனோவிருத்தி பிரகடனாது. அதனால இப்ப அங்கங்க போட்டுட்டார், அதுக்கு அனுகுணமா இருக்கக்கூடிய மனசோட விருத்தி இருக்கு இல்லையா, அதுதான் இங்க முக்கியம். சத்தியம்ன்றத விட அந்த சத்தியமா இருக்கக்கூடிய பாவம், அந்த ஒரு இது இருக்கும் மனோவிருத்தி இருக்கும், அதுதான் இங்க முக்கியம். தமஹா, தமஹனா பாஹ்ய கரணானாம் அனர்த்த விஷயேப்யஹ நியமனம். வெளி விஷயங்கள்ல இருந்து இந்திரியங்கள்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு பேரு தமஹான்னு பெயர். தமஹனா பாஹ்ய கரணானாம் அதான் இந்திரியங்கள். அப்ப ஷமஹன அந்த கரணத்தை ததா நியமனம், மனசை கண்ட்ரோல் பண்றதுக்கு பேரு ஷமஹான்னு பெயர். மனச இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்ண பேர் தமஹான்னு பெயர். சுகம், சுகம்னா என்னன்னா ஆத்ம அனுகூல அனுபவா. சுகமா இருக்கு சுகமா இருக்குன்னு என்ன அர்த்தம்னா, ஏதோ இந்திரியங்களுக்கு இல்ல மனசுக்கு ஒரு சுகத்தை ஒரு சௌக்கியத்தை கொடுக்கறது. துக்கம்னா என்னன்னா பிரதிகூல அனுபவா, துக்கம்ன்றது பிரதிகூல அனுபவம், அதுக்கு நேர்மாறா இருக்கிறது, ஒரு தாபத்தை ஏற்படுத்துறது, அது துக்கமா இருந்தது. பவஹான்னா பவனம், அனுகூல அனுபவ ஹேத்துக்கும் மனசா பவனம், அதாவது மனசு அதுக்கு யோக்கியமா இருக்கணும். சில பேர் இருக்கா வச்சுக்கோங்க, அவளுக்கு மனசு சரியா இல்லைன்னா அவளுக்கு சுக்க துக்கங்களே தெரியறது இல்லை. மனசு ஒழுங்கா இருந்தா தான் சுக்க துக்கங்கள் தெரியும். மனநிலையை பாதிக்கப்பட்டவன்னு சொல்லுவான் இல்லையா, மனசு சரியா நிலையில் இல்லாதப்ப அவளுக்கு சுக்க துக்கங்கள் தெரிய போட்டுல. அப்ப பவஹானா அப்படிப்பட்ட அந்த அதுக்கு காரணமா ஒரு மனசனுடைய இருப்புத்தன்மை. அபாவகன்னு சொன்னா பிரதிகூல அனுபவ ஹேத்துக்காக மனசக அவசாதக, அது அதுக்கு நேர்மாறா இருக்கக்கூடியது அபாவகன்னு போட்டுட்டார். பயத்துக்கு போடுற பாருங்கோ ஆகாமின துக்கசிய ஹேது தர்ஷனஜம் துக்கம். பயம்னா என்னன்னா துக்க அனுபவம் இல்ல, துக்கம் வந்துட போறதேன்ற ஒரு பிரமதான் பயம். துக்கமே எதுவும் வரல, ஐயோ வரப்போறதே வரப்போறதே இருக்குமா போயிடுமா கிடைக்காம போயிடுமா இப்பயும் நினைச்சிட்டு இருக்கான். அது வரைக்கும் கூட இல்ல அந்த நிலைக்கே போகல, அதுதான் பயம். ஆகாமினக துக்கசிய வரக்கூடிய துன்பத்தை பெருசி பண்றான் இப்பயே, அதுக்குண்டான காரணங்கள் பார்த்துடுறான். பார்த்த உடனே துக்கமானது வந்துடுறது. தன் நிவர்த்திகி அபயம், அதை போக்கிக்கிறது அபயம், அந்த விருத்திக்கு பேரு அபயம்னு பெயர். அஹிம்சான என்னன்னா பரதுக்க அஹேத்வம், பிறத்தியாருடைய துக்கத்துக்கு காரணமா இல்லாம இருக்கிறதான் அஹிம்சான பேர். மனோவா காயம், சில பேர் சொல்லுவா இல்லையா நான் சொன்னேன்னு தெரியக்கூடாது நீ போய் சொல்லிட்டுவான்னு சொன்ன, அது கூட ஆக்சுவலா ஹிம்சை தான், அஹிம்சை கிடையாது. மனசுனால கூட வாக்கால கூட இல்லை எவ்வளவு போச்சுக்கிறோம் பாருங்க, அதான் எதுக்கு அடிக்கடி சொல்றேன் அப்படின்னா நம்ம அவ்வளவு ஒரு கோபத்தை வெளிப்படுத்தலாம், நமக்கு தெரியறது இல்லை ஆத்தல் தான் எல்லா கோபமும் பார்த்தீங்கன்னா. அந்த நாலு சவுத்துக்குள்ளதான் எல்லா வெளியில நம்ம வேஷம் போடுறோம், ஏன்னா வெளியில இமேஜ் மெயின்டைன் பண்ணலாம். ஆத்துக்குள்ள இமேஜ் மெயின்டைன் பண்ண அவசியம் இல்லை. எதுவும் எங்கேயோ அவர் ராத்துக்கு போயிருந்தா அவன் சொல்றா பாவம் இவருடைய இத்தனால தள்ளியாச்சுன்னா என்னன்னா அவ்வளோ கோபம் இருக்கு. அப்படி கத்தி கத்தி கத்தி என்ன இம்சை தான் இதெல்லாம், வேற வழி இல்லையே. பெருமாளுக்கு நமக்கும் இருக்கிற சம்பந்தம் இருக்கட்டும், இந்த சம்பந்தமே அபிரதட்சிதமாக தான் இருக்கு, பிடிக்க முடியாத உறவா இருக்கு எல்லாம் மாட்டின் இருக்கும். அப்படி ஒரு கோபத்தை போட்டு கத்தி ஹிம்சை, அப்ப அஹிம்சை. சமதா, சமதானா ஆத்மனி சுஹிருத்து விபக்ஷேசுச்ச அர்த்தானர்த்தயோகோ சமமதித்வம். சமதானா ஃப்ரெண்டோ நமக்கு எப்படியோ அப்படி அர்த்தம் ட்ரீட் பண்றது, ஃப்ரெண்டோ எனிமியோ யாரும் இருந்தாலும் சேர் போடுறது, உட்காந்து மேலே உட்காந்து பேச சண்டை போட வந்தா கூட முதல்ல உட்காந்து உட்காந்து பேசுங்க, நின்று உட்காந்து பேசுங்கன்னு அப்படி ஒரு சமதா பாவமா இருக்கு. அந்த மாதிரி துஷ்டிகிறான சர்வேஷு ஆத்மசு திருஷ்டேஷு தோஷ சுபாவத்துவம், யாரு பண்ணாலும் மகிழ்ச்சி அடையும், என் குழந்தைக்கு பேஸ் கிடைக்கல, யாரு கிடைச்சா எனக்கு என்ன அப்படின்னு இல்ல, ஆஹா அந்த குழந்தை நல்லா படித்து இல்லையா அதுதான் கொடுத்துருக்கணும். அந்த மாதிரி ஒரு பாவனை, எது எங்க நன்மையை பார்த்தாலும் அப்ரிஷியேட் பண்றது, அதான் துஷ்டி. தபஹானது சாஸ்திரியோ போக சங்கோச்ச ரூபா காயக்லேஷா. தபஹான வெறும் காயக்லேஷம் இல்ல, காயக்லேஷம் காயக்லேஷம்னா உடம்ப வருத்திக்கிறது, வெறும் கணவனை உடம்ப வருத்திக்க கூடாது. ஏதோ நீங்க டயட் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க வேணாம்னு சொல்ல, ஆனா சாஸ்திரியமா அது இருக்கணும். சாஸ்திரியமா சொல்லப்பட்ட விஷயங்களை அதுக்கேற்ற மாதிரி போக சங்கோச்சம், அதுக்கேற்ற மாதிரி சங்கோச்சமா இருக்கணும் தவிர நம்மளா இஷ்டத்துக்கு போட்டு உடம்பு வருத்திக்க கூடாதுன்னு சொல்ல. தானம் ஸ்வகீய போக்யானம் பரஸ்பர பிரதிதான பிரதிபாதனம். தானம்னா என்னன்னு கேட்டா நம்ம எந்த விஷயத்த அனுபவிக்கிறோமோ அந்த விஷயத்த கொடுக்கறது, நமக்காக ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அதை கொடுக்கறது பேர் தானம். நமக்கு வேண்டாம் சொல்லுவார், ஏதோ வாத்தியா இருந்தாரா பசங்களை கூப்பிட்டு ஏதோ பக்கோடா கூட வாங்கினா வச்சுக்கோங்க, அஞ்சு நாள் கழிச்சு கொடுப்பாரா, இந்தாடா உனக்கு தண்டா வச்சிருக்கேன் இல்லாட்டி குப்பையில தான் போடணும் சொல்லிட்டு கொடுத்தா வச்சுக்கோ. அப்ப அந்த வஸ்து கொடுத்தாரா கொடுக்காடினா சொல்லுங்க. அப்ப தான் என்ன சாப்பிடுறதுன்னு வச்சிருக்கோமோ அந்த வஸ்து கொடுக்கறதுதான் தானம். யசகன குணவத்தா ததா, குணவத்து குணங்களால இருக்கக்கூடிய ஒரு குணங்களால புகழ் ஏற்படுறது அதான் யசஸ் புகழ். அயசகன்னு சொன்னா நைர்குண்ய பிரதா, தேவையில்லாத குணங்கள் அதனால இன்ஃபேம்ஸ் இங்கிலீஷ் சொல்றான், இன்ஃபேம் பீயிங் இன்ஃபேம். கீர்த்தி அகீர்த்தி அனுகுண மனோவிருத்தி விசேஷ ததா உத்தவ் மனோவிருத்தி பிரகடனாது. கீர்த்தி அபகீர்த்தி அல்லது அகீர்த்தி, அதுக்கு குணமா இருக்கக்கூடிய அனுகுணமா இருக்கக்கூடிய மனோவிருத்தி இதெல்லாம் சொன்னார். தப்போ தானிச்ச ததா, தபஸுக்கும் தானத்துக்கும் அதே தான், அதுக்கு அனுகுணமா இருக்கக்கூடிய மனோவிருத்தி தான் இங்க முக்கியம். இங்க தபஸு தானத்தினால அதை மென்ஷன் பண்றது இங்கே இது இல்லை, இன்டென்ஷன் இல்லை, அதுக்கு அனுகுணமா இருக்கக்கூடிய மனோவிருத்தியை சொல்றதுதான் இங்கே அவருக்கு முக்கியம். இவ மாத்தியாக சர்வேஷாம் பூதானாம் பாவா பிரவிற்த்தி நிவிற்த்தி ஹேதபா மனோவிருத்தையா மத்த ஏவ மத் சங்கல்பாயத்தாக முகந்தி. எல்லா விற்த்திகளும் என்னுடைய சங்கல்பத்துக்கு உட்பட்டு இருக்கின்றன, அதனால யோகா சித்த விற்பி நிரோதகன்றது முடியாத ஒரு விஷயம். ஏன்னா பகவானா பார்த்து நிறுத்தாதான் முடியாது. அதனால நம்ம சம்பிரதாய பிரகாரம் சித்த விற்பி நிரோதன்றது ஒன்றும் கிடையாது, சித்தத்தை கொண்டு அவன் மேல செலுத்தணும். உன்னை சிந்தை செய்து செய்து திருமாவீசை பாடியாடி, ஆனால் பகவானா சிந்தனை பண்றதா இங்க யோகமே தவிர மொத்தத்தையும் நான் எக்ஸ்டிங்விஷ் பண்றேன்றது இங்க யோகமானது கிடையாது. ஒத்துக்கல சர்வசிய பூத ஜாதசிய சிருஷ்டி ஸ்தித்தியோகோ பிரவர்த்தைதாரஹாச்ச மத் சங்கல்பாயத்த பிரவர்த்தைய இத்தியாக. யார் யாரெல்லாம் அதை பண்றாலும் இந்த லோகத்துல நம்ம சொல்லிச்சு பிரம்மாதான் முதல்ல சொல்ற, பிரம்மானா சத்துருபக்க பிரம்மாதான் முதல்ல படிச்சாருன்னு, அவர் அதை பண்றாருன்னா கூட என் மூலமா தான் அவரும் பண்றார், நான் தான் அவரையும் பண்ண வைக்கிறேன்னு செய்வாரையும் செய்விப்பேன். செய்வா ஏழாம் பத்து கடல் ஞானம் செய்தேன் ஞானம் இருக்கு பாருங்க, அதுல வரைச்சு அதான் சொல்ற, அழுவார் அதான் குறிப்பிட்டார், செய்ய வைக்கிறது நான் தான் செய்கேற்பேன் உண்மையிலும் யானை என்னும் எல்லாம் சொல்றாங்க, அப்படி சொல்ல மாட்டான். அப்ப மகர்ஷே சத்தபூர்வே சத்வாரோ மனமஸ்ததா மத்பாவா மனசா ஜாதா ஏஷாம் லோகே இமாஹா பிரஜாஹா. மகர்ஷய சத்தபூர்வே, முன்னாடி இருக்கக்கூடிய ஏழு மகர்ஷிகள் அத்திரி பிரபுணம் சொல்றோம், அந்த ஏழு மகர்ஷிகள் நான்கு மனுக்கள் இவரா யாருன்னு கேட்டா மிச்ச லோகம்லாம் வர்றதுக்கு இவாதான் ஹேத்துவா இருக்கா, முதல்ல இவாலாம் வரா, இவால எங்கேருந்து வரா, பிரம்மாவுடைய மனசுலேருந்து வரா. ஆக்சுவலா பிரம்மாவோட மனசு வரான்னு சொன்னா மானச புத்திரர்கள் அவர்களும் பெயர். அவளை ஆக்சுவலா என்ன பண்ற, நான் தான் அவளை உண்டு பண்றேன், மத் பாவாஹா என்னுடைய பாவத்துக்கு கீழ்பட்டவர்கள். ஏஷாம் லோகே இமாஹா பஜாஹா ஜாதாஹா, யாருக்கு அடுத்து கீழே இருக்கக்கூடிய உலகங்கள்லாம் பிறந்ததோ எல்லாம் நான் தான் பண்ணேன்னர். பூர்வே சப்த மகர்ஷையா அதீத மன்மந்தரே ஏ பிரிவாதையா சப்த மகர்ஷையா, ஒருவர் மன்மந்திரத்துக்கு புது புதுசா வராவா, அப்ப கடந்த மன்மந்திரங்கள்ல உண்டானாலும் நான் பிரிவாதையா சப்த மகர்ஷைய நித்திய சிருஷ்டி பிரவர்த்தனாய பிரம்மனோ மனசக சம்பவாக. நித்திய அந்த சிருஷ்டியானது, அதான் திருமணம் விவாகம்ன்றது வைதிக கர்மா, எதுக்குன்னு கேட்டா பிரஜையை உண்டு பண்ணணும், அதுக்குதான் விவாகத்தினுடைய ஒரு இதுவே. இன்னைக்கு இதை சொல்ல வேண்டியிருக்கு, ஏன்னா ஒரு எண்ணம் வந்துடுது, ஏன்னா இதெல்லாம் யாரு பட்ட யாரு அப்பா அம்மா பட்ட கஷ்டத்தை பார்த்தாச்சு தாத்தா பாட்டி அப்படின்னு அவன் நினைச்சிட்டு இருக்கா, சுதந்திரமா இருக்கலாமே. அந்த உபன்யாசத்தை சொன்னதும் இதே விஷயம்தான், சுதந்திரமா இருக்கலாமே, ஏன்னா இது ஒரு கான்ட்ராக்ட பைண்டிங்கா இருக்குன்னு நிறைய பண்ணிக்காம இருக்கா. ஆனா விவாகம்ன்றது விதி, ஒருத்தன் அந்த காலத்தில் அதிகாரம் பண்ணி முடிச்சான்னா அவனுக்கு ஒருத்தர் பொண்ணு கொடுத்தா கல்யாணம் பண்ணும், எது கல்யாணம் பண்ணான்னா பிரஜையை உண்டு பண்ணணும், அந்த சந்ததியை வந்து உண்டு பண்ணனால கடன் ஒன்று போடுது, அதான் அந்த ஆத்துல சந்ததி உண்டாச்சுன்னா அந்த அந்த அவனுக்கு ஒரு கடன் போடுது, பித்தர்களுக்கு உண்டான கடன், வேதத்தை அதிகாரம் பண்ணா ரிஷிகளுக்கு உண்டான கடன் போடுது, அப்புறம் ஒன்று ஒன்றும் ஒரு கடன் இருக்கு. அப்படி இது வந்து அதனால் ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து சம்பிரதாயத்தில் இது கிடையாது. நம்ம சனாதன தர்மத்தில் விவாகரத்துக்கு மந்திரங்களே கிடையாது. கல்யாணத்துக்கு தான் மந்திரங்கள் உண்டு, தவிர விவாகரத்துக்கு அன்ஹர்ட் ஆஃப் கான்செப்ட், அது வெஸ்டர்ன் கான்செப்ட் இருக்கு. அதே மாதிரி பிரவர்த்திக்கணும், எதில் பிரவர்த்திக்கணும்னா ரஜைகளை உண்டு பண்ணணும், அப்படி சாஸ்திரமானது சொல்றது. அப்படி ஏன்னா நித்திய சிருஷ்டி பிரவர்த்தனாய, ஏன்னா இந்த காலத்தில் அப்படி இருக்கா, சரி அப்படியே ஒரு 35 கல்யாணம் பண்ணிட்டா கூட பசங்களாம் வேண்டாமே, எதுக்கு அதெல்லாம் ஹிம்சை அப்படின்னா யார் கஷ்டப்படுறதுங்களா? எத்தனை மாப்பி சொல்லிருந்தா போறோம் இவாளோட போராடி போராடி ரெண்டாவது குழந்தைய, ஏன்னா அந்த குழந்தை துணை இல்லாமல் நிற்கிறது துணை இல்லாமல் நிற்கிறது சொல்லிட்டு இருக்கா, அந்த ஏதோ ஆற்றுல ஒரு இருக்கு. அப்போ இது வந்து ஒரு நம்மளா முயற்சி பண்ணி அதுக்கு பண்ண சொல்லியிருக்கு. ஸோ விவாகத்துக்கும் சீக்கிரமாக ஆகணும், அடுத்து இந்த இதுவும் சீக்கிரமாக ஆகணுன்றது விதி இருக்கு. பிரம்மணக மனசக சம்பவாகா, பிரம்மாவனுடைய மனசிலிருந்து தோன்றியவர்கள் நித்திய ஸ்திதி பிரவர்த்தனாய ஏச்ச சாவர்ணிக்காக நாம சத்வாரோ மனவக ஸ்திதாக ஏஷாம் சந்தானமயே லோகே. அதான் சந்தானமயம், சந்தானம் சந்தானம்னால என்னன்னு கேட்டா அந்த கண்டினியூட்டி, அதான் சந்ததினு பேர். சந்ததினு சொல்லாம சந்ததினா கண்டினியூட்டி. அதற்கு இமாகா சர்வாகா பிரஜாகா, எல்லா பிரஜைகளும் பிரதிக்ஷணம் ஆப்ளையாது அபத்தியானாம் உற்பத்தியாக, பழைய காலம் வரைக்கும் உற்பத்தி பண்ணிட்டே இருக்காங்கன்னு பாலகாச்ச பவந்தி தே பிரத்வாதையோ மனவகாச்ச மத்பாவாக மமையோ பாவக தயவ ஏஷாம் பாவக தே மத்பாவாக. என்னுடைய பாவத்தை தான் அவளுக்கு பாவம், என்கிட்ட நல்ல பாவம் தான், இந்த இந்த பாவங்கள்லாம் என்னிடத்துல உண்டானவை. மன்மதே ஸ்திதாக, என்னுடைய மனதில் அல்லது என்னுடைய எண்ணத்தில் இருப்பவர்கள். மத் சங்கல்பானவர்த்தியதா இத்தியர்த்தா, என்னுடைய சங்கல்பம் என்ன? பகுஸ்யாம் பிரஜாயேன்னு முதல்ல சங்கல்பம் பண்ணாரா இல்லையா, அந்த சங்கல்பத்தை அனுசரித்து தான் அவளும் அந்த கிரமத்தை எல்லாம் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிச்சார். எதுக்கு என்ன சொல்றாருன்னா, ஏதாம் விபூதிம் யோகம் ச மமயோ வேதி தத்தத சோபிகம்பேன யோகேன யுஜதே நாத சம்சயா. இப்படி என்னுடைய விபூதி என்ன, என்னுடைய யோகம் என்ன, இதை யார் தத்ததா வேதி உள்ளபடி யார் அறிவாரோ, சஹ அவிகம்பேன யோகேன யுஜ்யதே, அவன் தான் யோகத்தோடு கூடி இருக்கான். என்ன யோகம்னா பக்தி யோகத்தோடு கூடி இருக்கான். ந அத்த சம்சயா, அதுல எந்த சந்தேகமும் இல்லை. தெல்ல தெளிவான ஞானம், அதாவது சம்பிரதாயத்துல பக்தின்றது ஞானம்தான், பக்தி ஞானத்தினுடைய ஒரு பரிபக்குவப்பட்ட நிலைதான் பக்தி. பாஷ்யக்காரர் சேமுஷி பக்தி ரூபான்னு கேட்கிறார், வெறும் வரட்ட ஞானம் தேவையில்லை, அது பக்தியா அந்த ஞானம் மாறாட்டி அப்படிப்பட்ட ஞானம்ன்றது பாரம்தான், சுமைதான் அது. ஏன்னா அத்வைத சம்பிரதாயத்துல பக்தி வந்து ஞானத்துக்கு கீழே வச்சுருக்க, பக்தி பண்ணி பண்ணி அந்த கரணம் சுத்தியாகி அதற்கு பிறகு அந்த அத்வைத ஞானம் உண்டாகுன்றது அவளுடைய ஒரு சம்பிரதாயம். நம்ம அப்படி சொல்லல, பக்தின்றதும் ஞானத்தினுடைய ஒரு பரிபக்குவட்ட பக்குவப்பட்ட ஒரு நிலை தான். அதனால போட்டுட்ட அவ அந்த பக்தி யோகத்தில் இப்படிப்பட்ட ஞானம் இருந்தாதான் அப்படிப்பட்ட பக்தி யோகமானது ஏற்படும், இது சந்தேகம் இல்லைன்னு சொன்னார். விபூதிகினா என்ன? ஐஸ்வர்யம். விபூதிகினா ஐஸ்வர்யம், அதான் நம்ம சொல்ல என்ன சொல்றோம், லீலா விபூதி நித்திய விபூதி, எல்லாம் பகவானுடைய சொத்து தான் இங்க இருக்கிறது. அப்ப என்னுடைய எதுவும் இல்லை. நீர் நுமது என்றுவே வேறு முதல் மாய்ப்பு, அதான் சொல்ற நுமது எந்து எந்த சொன்னா எந்த ஒன்றும் இல்லை. அதனால்தான் என்ன பண்ணுவோம், அந்த காலத்துல எல்லாத்துலயும் அந்த இலச்சினை எடுறதுக்கு காரணம் அதுதான், எல்லாத்துலயும் பகவானுடைய அடையாளங்களை எடுத்து வச்சுக்கிறது என்னன்னா எதுவும் நம்மளோடது இல்லை. அட்லீஸ்ட் பெருமாள் சந்திரக்கூடிய அந்த அந்த பாத்திரங்களே நம்ம போட்டு வச்சுக்கிறதுக்குன்னு கேட்டால் எல்லாம் அந்த அதாவது எல்லாத்தையும் திருவன் காப்பு சங்கச்சக்கரம் போடுறதுக்கு என்னன்னு கேட்டால் நமக்கு ஞாபகம் வரணும் அப்பப்போ. இது நம்ம ஜஸ்ட் ஒரு குத்தையை கொடுத்துருக்காரு நம்மக்கிட்ட கஸ்டோடியன்ஸ், அவ்வளோதான் கஸ்டோடியன்ஸ் ஆஃப் வெல்த். நம்ம அனுபவிக்கலாம், தப்பு கிடையாது. கார் டிரைவராக இருக்காங்க, கார் ஓட்டாமல் இருக்க முடியாது, அந்த காரில் இருக்க கம்ஃபர்ட் அவனுக்கு ஏற்படுறது. ஆனால் கார் என்னோடது இல்லை, நான் எப்பயும் டிரைவர் தான்ற எண்ணம் அவனுக்கு இருக்கணும். அப்போ அந்த மாதிரி இருந்துட்டு அவளை ஓட்டிகிட்டு போய் இவனு அனுபவிச்சானா பரவாயில்ல, தப்பு கிடையாது. அப்படி அதான் லீலா விபூதி நித்திய விபூதின்னு சொல்கிறவன். ஏதாம் சர்வசிய மதாயத்த உற்பத்தி ஸ்திதி பிரபத்தி ரூபாம் விபூதியும், அதான் போட்டுண்ட மதாயத்தை என்னிடத்துல இருக்கு, எது இவைகளோட உற்பத்தி என்ன, ஸ்திதி என்ன, பிரபிருத்தி என்ன, எல்லாமே வந்து என்னிடத்துல எனக்கு அதீனமா இருக்கு. அப்படிப்பட்ட விபூதியும் மம ஹேய பிரத்தினைக்கு கல்யாண குணரூபம் யோகம். என்னுடைய மேன்மை என்னது? ஹேய பிரத்தினைக்கு கல்யாண குணரூபம், கல்யாண குணங்கள்ன்றது அதாவது சொன்னாலும் தான் எல்லாருக்கும் நல்ல தன்மை இருக்கு. ஒரு திருடனா இருக்க கூட தன்னோட பசங்க கிட்டயோ இல்ல தன்னுடைய ஒரு பாரியா கிட்டயோ நல்லா தான் இருக்கான். முந்தனைத்து அந்த டிவியில எதிர்ச்சியா பார்த்தேன், தெரியும் ஒரு நியூஸ் கிளப்பிட்டிருக்கான், சந்தன கடத்தல் வீரப்பன் பத்தி நியூஸ் போடுறான். அதுல சர்ச்சையாகவே உள்ளது அப்படின்னு போடுறான். என்ன சர்ச்சை அப்படின்னா, அங்க இருக்க கிராம மக்கள்லாம் இன்னைக்கு அவனை வணங்கிட்டு இருக்கலாம், அவன் வந்து எங்களுக்கு ஒரு ராபின் ஹூட் மாதிரி நான் அவன் சொல்லிட்டு இருக்கேன். அப்ப எப்பேற்பட்ட கள்ளக்கடத்தல் எவன் பண்ணாலும் ஒரு நல்ல குணம் அவங்ககிட்ட இருக்கு. நான் எவ்வளவு தானம் பண்றான், நாலு பேர் படிக்க வச்சிருப்பான், எதையோ பண்ணிருப்பான். அப்படிப்பட்ட ஆனா பெருமாள் அப்படி இல்ல, கல்யாண குணம் இருக்கும், எந்த தோஷமே சொல்ல முடியாத ஒரு அவ்வளவு மங்களகரமான அட்ரிபியூட்ஸ் உடையவன் என்பவன் எப்பையும். அப்படி யோகம் செய்ய தத்துவத்தோ வேத்தி எவன் அறிகிறானோ சஹா அபிகம்பேன, அபிகம்பேனா சஞ்சலமற்ற அப்பகம்பேன பக்தி யோகேன யுஜ்யதே ந அத சம்சயா, அப்படிப்பட்ட பக்தி யோக பக்தி யோகத்தோடு கூட அவன் இருப்பான். மத் விபூதி விஷயம் கல்யாண குண விஷயம் ஞானம் பக்தியோக வர்தனம் இது ஸ்வயமேவ த்ரக்ஷ்யசி இத்யபிப்ராய. சோ இப்படிப்பட்ட என்னுடைய விபூதி விஷயமா இருக்கக்கூடிய கல்யாண குண விஷயமா இருக்கக்கூடிய ஞானம் இருக்கு, அது என்ன பண்ணும், பக்தி யோகத்தை மேலும் மேலும் வளர செய்யும்னு இது நீ பார்ப்பேன்னு சொல்றார். விபூதி ஞான விபாக ரூபாம் பக்தி விருத்தின் தர்சயதி, அதான் ஞானத்தினுடைய விபாக ரூபம் தான் பக்தி. அப்படி என்னுடைய ஐஸ்வர்யம்லாம் இருக்கணும், ஏன்னா லோகத்துல இப்ப பாருங்க, இப்ப பணம் இருக்கிறதா தான், பணம் படைத்தவன் தான் அவள் தான் மதிப்பு ஜாஸ்தி. சர்வே குணாக காஞ்சன மாஸ்டர் கவி சொன்னான், ஒருத்தர் பைசா இருந்துச்சுன்னா எல்லாம் அவளை புகையா, இந்திரன் சந்திரன்ற கோவில போனா அவள் தான் முதல் மரியாதை. தட்டுல காசு போடுறா, நாளைக்கு டொனேஷன் நாளைக்கு உற்சவம் பண்ணோம், உற்சவத்தை பண்ணா அவள் தான் பைசா தர, நம்மளா போய் கொடுக்கறோம், நம்ம போய் வெறும் தீர்த்து தர போறோம், ஒரு வாழ்க்கை கொடுக்கறோம், இல்ல ஐம்பது தட்டுல போடுறோம், யார் பைசா கொடுக்குறா? ஆனா பைசா வந்துச்சுன்னா அவ பேக்ரவுண்ட் வந்து டஸ் நாட் மேட்டர். அப்ப இருக்கு, நம்ம ஒண்ணும் பண்ண காலம் மாதிரி இருக்கு, அப்படி இருக்கச்சே. அதனால ஒருத்தருடைய பிரபாவம் தெரியணும்னா முதல்ல அவ ஐஸ்வர்யம் தெரியணும், என்ன பவர் என்ன வச்சுட்டு இருக்கா, எத்தனை ஏக்கரா அந்த காலத்துல, எத்தனை ஏக்கரன்னு கேட்கும். அப்படி அதுதான் பக்தி வளர்றதுக்கு இருக்குன்னு காமிக்கிறார். அகம் சர்வச்ச பிரபவ மத்த சர்வம் பிரவர்த்ததே இது மத்தா பஜந்தே மாம் புதாக பாவ சமன்விதாக. அகம் சர்வச பிரபவ, நான் தான் எல்லாத்துக்கும் முதல், நான் தான் எல்லாத்துக்கும் முதல், அதான் ஆதி மூலமே அந்த யானை கூட்டது. ஆதி மூலம் எல்லாத்துக்கும் மூலத்துக்கெல்லாம் மூலம் அவன் தான். மத்தா சர்வம் பிரவர்த்ததே, என்னிடத்துலதான் எல்லாம் வருது, பிரவர்த்தத்துல எதெல்லாம் பிரவர்த்திக்கிறதோ அது என்னிடத்துல பிரவர்த்திக்கிறது. இது மத்வா பஜந்தே மாம் அப்படின்னு, இதுதான் சம்பிரதாயத்துக்கு ரொம்ப அனுகுணமா இருக்கக்கூடிய ஸ்மிருதி விஷயங்கள் எல்லாமே. எல்லா தேவதைகளும் வணங்கப்பட வேண்டியவர்கள் தான், அவரவர் இறையவர் குறைவிலர் இறையவர் தான், ஆனாலும் எல்லாத்துக்கும் மூலம் யாரு, உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன், அதெல்லாம் இந்த பதிகத்துக்கு இதெல்லாம் அப்படியே கொண்டு போகலாம். ஏதாம் விபூதினா உயர்வு அற உயர்நலம் உடையவன், அப்படிப்பட்ட விஷயங்களை உடைய நம்பருமானதுக்காக இதெல்லாம் இருக்கு. இது மத்வா பஜந்தேமா, அதுல முன்னாடி இருக்கிற நம்ம ஆழ்வார் தான். இப்ப இதெல்லாம் வச்சுன்னு பாக்குச்சு ஆழ்வார் தான் முதல்ல, ஏன்னா ஆரம்பிச்சது உயர்வர உயர்நலம் உடையவன் இவன் ஆரம்பிக்கிறப்பறங்க. அப்ப எம்பெருமானுடைய என்ன அவனுக்கு அடையாளம்னா இப்படிப்பட்ட இதை உடையவன் ஆரம்பிக்கிறார். அதனால அந்த சென்று சொல்ல போற திவ்ய பிரபந்தத்தை வந்து வெறும ஏதோ பெருமாள் புகழ்ந்து பாடினா அப்படின்றதுக்காக மட்டும் அதை வச்சுக்கல. திவ்ய பிரபந்தம் வந்து முழுக்க முழுக்க அவெல்லாம் ஞானிகள் ஆழ்வார்கள்லாம், வெறும் ஒரு இந்த பிளைண்ட் பக்தி கிடையாது, அவ்வளவு விஷயங்கள் போட்டு அதுல இது பண்ணியிருக்கா. அதனால்தான் அதுக்கு அதனாலதான் ஏத்தம். அகம் சர்வசிய சர்வசிய என்னது, விசித்திர சிதசித் பிரபஞ்சஸ்ய பிரபவா, ஏதோ ஒரு விஷயத்த உண்டாகிறேன்னு இல்லை, இந்த விசித்திரமா இருக்கக்கூடிய பிரபஞ்சம் இருக்கு இல்லையா, மொத்தத்துக்கும் நான் தான் காரணம், உற்பத்தி காரணம். சர்வம் மத்தையவ பிரவர்த்ததே இது இதம் மம சுவாபாவிகம் நிரங்குஷ ஐஸ்வர்யம் ஏகாதிபதி. ஏகாதிபத்தியம் சொல்றோம்னா அப்படிப்பட்ட எல்லாத்துக்கும் ஒரு ஏகாதிபதி, ஏகாதிபத்தியமா இருந்து கவனிக்கிறது. நிரங்குஷ ஐஸ்வர்யம்னா அங்குஷம்னா ஒரு கட்டுப்பாடு, நிரங்குஷம்னா எல்லையே இல்லை, எல்லை இல்லாத ஒரு செல்வம். சௌஷீல்ய சௌந்தரிய வாத்சல்யாதி கல்யாண குணகண யோகம் ச மத்வா, வெறும் ஐஸ்வர்யம் மட்டும் இல்லை, சௌஷீல்யம் இருக்கு, சௌந்தரியம் இருக்கு, வாத்சல்யம் இருக்கு, எல்லாம் இருக்கு அவங்ககிட்ட இல்லையா. ச மத்வா புதாஹா, புதாஹா யாரு, ஞானினஹ பாவ சமன்விதாக, அந்த பக்தியோடு கூட இருப்பவர்கள் மாம் சர்வ கல்யாண குணான்விதம் பஜந்தே, என்னை அப்படி அனைத்து கல்யாண குணங்களுக்கும் ஒரு இருப்பிடமாக என்னை பஜிக்கின்றனர். பாவகம் என்னது, மனோவிருத்தி விசேஷா மயி ஸ்பிருகையாளவக மாம் பஜந்தி இத்தியர்த்தகா. ஸ்பிருகையாளுகு இது ஒரு ஒரு பிரத்தியம் சம்ஸ்கிருதத்தில், தயாலுகு அப்படின்னா தயையை உடையவன். அப்ப ஸ்பகையாலுகு அப்படின்னா ஸ்பகையை உடையவர்கள் அர்த்தம். அப்ப ஸ்பகையாளவகன் சொன்னா அவளுக்கு பண்மையில போட்டிருக்கார். இப்படிப்பட்ட மனோவிருத்தி விசேஷத்தை உடையவர்கள், அப்படிப்பட்ட ஒரு பரம பக்தியை உடையவர்கள், இதெல்லாம் பாஷ்யகார் நிச்சயமா ஆய்வாளர்கள் மனசுல வச்சுன்னா எழுதிப்பார். இல்லாட்டி இந்த கமெண்ட் எல்லாம் எழுதிச்சு அவதான் மைண்ட்ல இருக்குதுன்னு இருக்கணும். கதம்னு சொன்னா மச்சித்தா மத்கத பிராணா போதையந்த பரஸ்பரம் கதையந்தச்ச மாமித்யம் துஷ்யந்தி ரமந்திச்ச. அவள் என்ன பண்றா, எப்படி அவளோட பக்தியை வளர்த்துக்கிறான்னு சொன்னா, மச்சித்தாக என்னையே நினைச்சிருக்கா அவளா, மத்கத பிராணாக பிராணம் போறது வர கூட என்ன ஏதாவது உதவத்துனா அவன் சொல்லி இருக்கா கேசவா சொல்லி இருக்கா அவ போதையந்தா பரஸ்பரம் மியூச்சுவலா பார்க்கல. அதான் இது இந்த பாசுரத்தை வாசியரா இந்த அர்த்தத்தை வாசியரா இந்த அனுபவம் பார்த்தா இப்படிதான் அவளுடைய பேச்சு இருந்துருக்கு. கதையந்தச்ச மாம் நித்தியம் துஷ்யந்திச்ச ரமந்திச்ச இல்லையா, என்னையே என்னுடைய அதான் எல்லாம் பிரபந்தத்துல எல்லாம் சொல்லியிருக்காங்க. மாதிரி வாயே திருநாமத்தை சொல்லு, காதே கேள்னா செவி இலக்கு சொல்றோம், நான் கைகளே நீ வந்து தொழு அப்படின்னு சொல்லிட்டு காரணம் இதுதான். அப்படி இருந்துட்டா அவெல்லாம் துஷ்யந்திச்ச ரமந்திச்ச மச்சித்தாக மயி நிவிஷ்ட மனசா என்ன என்னிடம் செலுத்திய மனதை உடையவர்கள். மத்கத பிராணாகன்னு சொன்னா மத்கத ஜீவிதாக எனக்காகவே வாழறதே எதுக்காக கேட்டா பெருமாளுக்காக தான். மயாகினா ஆத்ம தாரணம் அலபமானா இத்தியர்த்தக நான் இல்லைன்னா அவளுக்கு, அதாவது நான் இல்லைன்னு நடத்தா என்னுடைய எண்ணம் இல்லைன்னா என்னுடைய என்னை பத்தி சிந்தை இது வரலன்னா ஆத்ம தாரணம் அலபமானாக அவா தன்னை தரிசிக்க மாட்டார். ஸ்வைஹி ஸ்வைஹி அனுபூதான் மதியான் குணான் பரஸ்பரம் போதையந்தா அவளால் அனுபவிக்கப்பட்ட குணங்கள் இன்னைக்கு என்ன அனுபவம் தெரியுமா அப்படின்னு அவள் பரஸ்பரம் பண்ணிக்கிறான். நான் அங்கே போன என்ன ஒரு சேவையாச்சு, அப்படி இப்படி ஒரு சேவையாச்சு, அந்த இடத்துல போன பெருமாள் என்ன இப்படி எதுதான் டிஸ்கஷனே. அதாவது நமக்கு ஒரு நாள் எடுத்துன்னு வச்சுக்கோ, எவ்வளோ டைம் நம்ம வேஸ்ட் பண்ணுறோம்னு ஒரு நம்மளை 24 hours ஒரு ஷூட் பண்ணோமே கேமரா வீடியோ பண்ணிட்டு பார்க்கணும். நம்ம எவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணுறோம், எவ்வளோ எனர்ஜி வேஸ்ட் பண்ணுறோம், இந்த எனர்ஜி எல்லாம் நெகட்டிவிட்டியில் தான் போடுது. அவளை பற்றி தப்பு சொல்கிறது, இவாளை பற்றி தப்பு சொல்கிறது என்ன, இந்த இதுலேயே இதில் தான் ஒரு நாள் முழுக்க போகிறது. ஆக்சுவலி எப்படி ஆச்சாரியர்கள் உங்களை விஷயம் சாதிக்க முடிஞ்சதுன்னா, நெகட்டிவிட்டியே கிடையாது அவளுக்கு, துவேஷமே கிடையாது. யார் வந்தாலும் வா, நீ எனக்கு சாதத்தில் விஷம் வச்சே பரவாயில்ல போகிறது, நான் உன்னை மன்னிக்கிறேன் வா அப்படின்னு அந்த அளவுக்கு கூட அவளையும் ஏற்றுன்னு இப்படி இப்படி போகிறதுனால தான் அவளுக்கு போனதுனால தான் அவ்வளோ எனர்ஜி. இவ்வளோ கிரந்தங்கள் மட்டுமே இவ்வளோ திகதேசம் போக முடியும் பண்ண முடியுமா சொல்லுங்க. நம்மளால் முடியல, சக்தி இல்லைன்னா ஆகாரம்லாம் காரணம் இல்லை, நம்ம தான் அதுக்கு காரணம். ஏன்னா அவ்வளோ நெகட்டிவிட்டி நமக்குள்ள இருக்கு. தப்பு சொல்லிட்டு தப்பு சொல்றதா நம்ம முதல்ல பிரயோஜனம் தப்பு சொல்றது தான். யாராவது ஏதாவது சொன்னா தெரியல எனக்கு தெரியாதான் எப்படி எப்படி இருந்தான்னு சொல்றோம். அப்ப அவளுக்கு என்ன கேட்டா, ஸ்வைஹி ஸ்வைஹி அனுபூதான் மதியான் குணான் எம்பெருமான பற்றிய குணங்களை டிஸ்கஸ் பண்றதும் அவளோட மெயின் இதுவே. மதியானி திவ்யானி ரமணீயானி கர்மானிச்சு கதையந்தா துஷ்யந்திச்ச ரமந்திச்ச. அப்ப என்னுடைய கதைகள்லாம் பத்தி பேசுறதா, இப்படி பண்ணானே கிருஷ்ணன் அப்படின்னு பேசுறதா அவளுடைய ஒரு இது. எவ்வளோ எவிடன்ஸ் இருக்கு பாருங்க, ஆழ்வார் பெரிய ஆழ்வார் பார்த்தா அவ்வளோ விஷயங்கள் அனுபவிக்க, அவன் பிறந்ததுலேருந்து வளர்ந்ததுலேருந்து எல்லாத்தையும் அனுபவிக்கிறதில்ல. வட்டாரக தத் வச்சனையன அனன்ய பிரயோஜன துஷ்யந்தி, பேசுறவா வேற பிரயோஜனம் கிடையாது. ஏன்னு கேட்டால் வச்சுக்கோ பிரயோஜனம் அந்த காலத்தில் இருக்கலாம். இப்போ பெருமாளை பற்றி இப்போ தேசிகனுடைய 150வது ஆண்டு நாங்கள் எடுத்து பண்ணுறோன்னு சொன்னால் அதில் பண்ணுறவாளுக்கு ஒரு பேனரில் ஒரு ஸ்பேஸ் கிடைக்கிறது. இது தப்பு சொல்ல நினைச்சிக்காதீங்க, எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். 1000வது ஆண்டு நாங்கள் ஒரு புத்தகத்தை வெளியிடுறோம்னு சொன்னால் அப்போ யார் புத்தகத்தை வெளியிடுறா, அவள் ஃபோட்டோ எல்லாம் வருதா இல்லையா? அப்போ ஒரு பிரயோஜனம் அங்கே ஏதோ ஒரு கார்னரில் இருக்குது. நான் பண்ணேன், எங்கள் சபையில் நாங்கள் இதை பண்ணோம், அது அதை பற்றி ஒரு இது பண்ணுறோம். ஆனால் இவாளுக்கு அப்படி இல்லை. என்னென்னா வக்தாரக தத் வச்சனேன அனன்ய பிரயோஜனன் துஷ்யந்தி, வேற சொல்றது என்ன பிரயோஜனம்னா சொல்றது தான் பிரயோஜனம், நான் சொன்னேன்ற எண்ணம் கூட அவளுக்கு அந்த பிரதிபலிக்கிறது இல்லை. ஸ்ரோதாரஸ்ய தச்சவனேன அனவதிக்கு அதிசய பிரியன ரமந்தே, வெறுமை கேட்கறது மட்டுமே கேட்கறது மட்டும்தான் அவளுக்கு உண்டான ஒரு பிரயோஜனமா இருந்திருக்கு. இப்படி தேஷாம் சதத யுக்தானாம் பஜதாம் பிரீத்தி பூர்வகம் ததாமி புத்தியோகம் தம் ஏனமாம் உபயாந்தே, இப்படி இருக்காளனோ அவளுக்கு தான் நான் புத்தியோகத்தை கொடுப்பேன்னு சொன்னார். இப்போ அங்கே கொண்டு வச்சுட்டார் 11 கோல் போஸ்ட் எங்கடா இருக்குன்னா அங்கே இருக்கு கோல் போஸ்ட். என்னன்னா தேஷாம் சத்தத்தை யுக்தானா, இப்படி என்னோட கூறி இருக்காளே அவளுக்கு தான் அந்த நான் அந்த யோகத்தை அந்த அந்த அந்த அந்த அனுபவத்தை சம்சலேஷத்தை நான் அவளுக்கு தான் கொடுப்பேன்னு போட்டேன். யார் என்னை அப்படி அடைகிறார்களோ அவளுக்கு கொடுப்பேன். தேஷாம் சத்தத்தை யுக்தானாம் சததம் சததம் சந்ததம்னா என்ன அர்த்தம்னா நித்தியம்னு அர்த்தம். நம்மள மாதிரி காத்தால ஒன்னவர் பக்தி சேனல் இல்ல. காத்தால எழுந்தவொடனே என்னடான்னா சூரியனை பாருன்னா சன் டிவியை பார்த்துட்டு இருக்கான். ஏன்னா சன் ஆக சன் தரிசனம் காத்தால ஏதோ ஒன்று ஓடுறது ரைட்டு. ஆனால் 7 மணிக்கு மேல வேற ஏதாவது ஓடுறது இல்லை இல்லையா? அந்த மாதிரி இல்லை, அவளுக்கு எப்பயுமே டிடிடி தான். சதத யுக்தானாம் மயி சதத யோகம் ஆசம்சமானானாம் மாம் பஜமானானாம். என்ன என்னுடைய என்னை விட்டு பிரியாம இருக்கக்கூடிய ஒரு நிலை, அதை விரும்புபவர்களுக்கு அகம் தமேவ புத்தியோகம் விபாக தசாபண்ணம் பிரீத்தி பூர்வகம் ததாமி. அந்த பரம பக்தி இருக்கிற நிலைமை இருக்கு, அதை நானே அவளுக்கு கொடுக்கிறேன். பிரீத்தி பூர்வகம்னா விரும்பி கொடுக்கிறேன்னு தாத்பரியம். கிஞ்ச புக்தியோகம் அதுலயே பரிவர்க்கப்பட்ட ஒரு நிலை. அதாவது இது எப்படின்னு கேட்டா சொல்லுங்க, போகும் வரும் போகும் வரும் இருக்கும். அந்த அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் அந்த தியானம் பலிக்கிறது கூட பிரம்மாவுடைய ஒரு கிரேஸ் தான் இருக்கு. பக்தி யோகம் பலிக்கிறதுக்கும் அவன் தான் காரணமா இருக்கான். அப்படிப்பட்ட யோகத்தை நான் தான் அவளுக்கு கொடுக்குறேன்னு காத்துருவோம். பக்தி யோகத்தை ஆரம்பிச்சுக்கிறதும் அவன் தான். அந்த பக்தி யோகத்துல மேலே மேல இது பண்றதுக்கும் அவன் தான். தேசாமேவ அனுகம்பார்த்தம் அகம் அஞ்ஞானஜன் தமக நாசயாமி ஆத்மபாவஸ்தக ஞானதீபேன பாஸ்பதா. என்ன பண்ற அவளுக்கு அவளுடைய அனுகம்பா அனுகம்பான தயை, அனுகம்பான தயை அவள் அவள் மேல தயப்பட்டு அவளுக்கு இருக்கக்கூடிய அஞ்ஞானத்தினால ஏற்படக்கூடிய இருட்டை நான் போக்குகிறேன். அவள்கிட்ட இருட்டு போயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா பரமாத்மா ஒரு ஞான விசேஷமா அவை கவிக்கணும். நாசயாமினா நாசிப்பிக்கிறேன். எது ஆத்மபாவஸ்தக ஞான தீபேன பாஸ்பதா. ஞானம்ன்ற ஒரு இதை கொண்டு அதான் ஆழ்வார்கள் பாடல் ஒண்ணும் அன்பே தகலியா ஆறு நெய்யாக சொல்லிச்சு வாரகட நெய்யாகனு அதான் காரணம். அப்படி அந்த ஒரு விளக்க கொண்டு தான் பகவானை வந்து நம்ம சேவிக்க முடியும். தேசாமேவ அனுகிரகார்த்தம் அகம் ஆத்மபாவஸ்தக. தேசாமேவ அவளுக்கு தான் அனுகிரகம் பண்றதுக்காக நான் என்ன பண்றேன், அவளுடைய இதுல இருந்துட்டு தேஷா மனோவிருத்தௌ விஷயத்தையா அவசித்தா மதியான் கல்யாண குணகனான்ச ஆவிஷ்குர்வன் என்னை நான் தோன்ற செய்கிறேன். என்னுடைய அனுபவங்கள் நானே கொடுக்கிறேன் தாத்பரியமா இருக்கு. மத் விஷய ஞானாக்கியன பாஸ்பதா தீபேன. அந்த ஞானம் வந்தாலே பெருமாளை பத்தின விஷயங்கள் தோன்ற ஆரம்பிச்ச உடனே அந்த ஞான விசேஷத்தினாலே அவளுடைய கர்மா அவளுடைய அஜானம் தான் போறது. அப்ப பாபங்கள் அழிய அழிய என்ன ஆகுன்னு கேட்டா இன்னும் பிரகாசமா எம்பெருமானுடைய ஒரு அனுபவமானது தோன்றது. ஞான விரோதி பிராச்சீன கர்ம ரூப அஜானஜம். ஞானத்துக்கு விரோதியா இருக்கக்கூடிய பிராச்சீன கர்மா அனைத்து விதமான கர்மா இருக்கே அந்த கர்ம ரூபமான அஜானம் இருக்கணும். அதனால தோன்றின மத் வத்திரிக்த விஷய பிராவணிரூபம் பூர்வாபியஸ்தம் தமஹா. என்ன காட்டிலும் மேலே இருக்கக்கூடிய வெளி விஷயங்கள் இருக்கக்கூடிய ஒரு நாட்டம் இருக்கணும். அப்படிப்பட்ட தமஸ் அந்த அஞ்ஞானத்தை நாசையாமி, அதை நானே போக்குகிறேன்னு. ஏன்னா சம்ஸ்காரம் போகாது. எவ்வளோ பெரிய ஞானியாக இருந்தாலும் ஏதாவது கொஞ்சம் மிச்ச சம்ஸ்காரங்கள் இருக்கலாம். அந்த சம்ஸ்காரங்கள் இருந்ததுன்னா அது தடையாக இருந்துகிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட சம்ஸ்காரங்களையும் நானே போக்குகிறேன்னு சாதிக்கிறார். ஏவம் சகலேத்தர விசஜாதீயம் பகவத் அசாதாரணம் ஸ்ருண்மதாம் நிறுத்திய ஆனந்த ஜனகம் கல்யாண குணகண யோகம் ஐஸ்வர்ய விதத்தியம் சுத்வா தத் விஸ்தாரம் ஸ்ரோதுகாமஹ அர்ஜுனஹ உவாச. அர்ஜுன் அதுக்கும் கேட்டுருக்கான். சகல இத்தர விசஜாதீயம், அதாவது சகல இத்தர விசஜாதின்றது நமக்கும் உண்டு. நம்ம ஒவ்வொருத்தரும் எல்லா காட்டிலும் வேற விலட்சணமா இருக்கிறது தான். ரெண்டு ட்வின்ஸே இருந்தா கூட அவ அம்மாவுக்கு தெரியும் அட்லீஸ்ட் இவங்க வேற இவன் வேற தெரியும். அப்ப யாரா இருந்தாலும் எல்லாருக்கும் உண்டு. ஆனா அந்த ஹேய பிரத்தினீகம் கல்யாண குணாகாரமா இருக்கக்கூடிய விலட்சணம் கிடையாது. எல்லா தோஷத்துல ஒரு வேரியேஷன் இருக்கு நமக்குள்ள. 10% 20% 30% வர எந்திரமான மாதிரி தோஷமே இல்லாம கல்யாண குணங்கள் மாத்திரம் நிறைஞ்சிக்கக்கூடிய விசஜாத்தியத்தை தந்ததுன்னு அவன் கிடையாது. அப்படி பகவத் அசாதாரணம் சுண்பதாம் நினைத்து செய்ய ஆனந்த ஜனகம் அப்படி கேட்க கேட்க ஒரு எல்லையில்லாத மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய கல்யாண குணகண யோகம் அது ஐஸ்வர்ய விதத்தின் அவளுடைய கல்யாண குணங்களுடைய யோகத்தையும் ஐஸ்வர்யங்களையும் கேட்டுட்டு அர்ஜுனனுக்கு ஆசை தீரல. இன்னும் சொல்லுவோம் இன்னும் சொல்லுன்னு கிருஷ்ணனை போட்டு சொல்றான். இன்னும் சொல்லுன்னு சொல்றான். ஆனால் சொல்லி சொல்லி கேட்டு அவனுக்கு சலிச்சு போடுது. அதனால எனக்கு வீடியோ ஒன்று போடு அப்படிங்கிறான். அதனால தான் 16 அத்தியாயத்தில் பகவான் என்ன பண்றான்னா சரி கேட்டதெல்லாம் போடும் பிக்சர்ஸ் ஸ்பீக்ஸ் வால்யூம்ஸ் அண்ட் வேர்ட்ஸ் இந்த மாதிரி எல்லாத்தையும் நிறைய பார்த்து அப்படின்னு காட்டுறது. கடைசியில் ட்ரமாட்டிக்காக அது கொண்டு போகிறார் அடுத்த அத்தியாயத்தில். ஆனால் இந்த அத்தியாயத்தில் வந்து இவன் கேட்டு முடிச்சதுக்கு அப்புறமா இதில் நான் அதுவாக இருக்கேன் அதில் இதுவாக இருக்கேன்னு இதெல்லாம் எல்லாத்தையும் எது ஸ்ரேயஸோ அதெல்லாம் நான் தான் சொல்ல போகிறேன் இப்போ. அப்போ அர்ஜுனன் கேட்குறான், பரம் பிரம்ம பரந்தாம பவித்திரம் பரமம் பவான் புருஷம் சாஸ்வதம் திவ்யம், ஆதிதேவம் அஜம் விபும். ஒரு ஸ்லோகமா சொல்லாங்க, பரம்பிரம்ம பரந்தாம பவித்ரம் பரம் அம்பவான் புருஷம் சாஸ்வதம் திவ்யம் ஆதிதேவம் அஜம் விபும். எல்லாம் பெருமாளுக்கு உகந்த இது. ஆகுஸ்வாம் விஷயஸ்தர்வே தேவரிஷி நாரதஸ்ததா அசிதோ தேவலோ வியாத ஸ்வயம் செய்வ பவீஷிமே. பரம்பிரம்ம எல்லாத்துக்கும் வியாக்கணத்துல நம்ம பார்க்க போறோம், ஒவ்வொருத்தரும் விசேஷமா சொல்லப்படுறாரு. பரம்பிரம்மம்னா பரந்தாமம்னா என்னென்ன என்ன சுவாரஸ்யம்னா, ரிஷேக சர்வே தேவரிஷி நாரதஸ்ததா, தேவரிஷி நாரதர்ன்னு எல்லா ரிஷிகளும் நம்ம சொல்றா அப்படின்னு போட்டுண்டா என்னன்னா, அப்ப ஆழ்வார்கள்லாம் அவதரிக்கல, ஆழ்வார்கள்லாம் அவதரிச்சிருந்தானா அங்க சடகோபாதின்னு முதல்ல அங்க போட்டிருப்பான். அதனால அர்ஜுன காலத்துல அப்ப இல்லாததுனால அவெல்லாம் சொன்னான்ற. அசிதா தேவலஹா வியாசஹ, இவெல்லாம் ரிஷிகள், இவெல்லாம் சொன்னத நீ சொல்றியே, நீ எனக்கு சொல்லு, நீ எனக்கு சொல்லுன்னு கேக்குறான். இங்கதான் மகர்ஷிகள்லாம் அவ்வளவு ஏத்தமா சொன்னா கூட சம்பிரதாயத்துல சொல்லச்சு, ஒரு சாதாரண மனுஷனுக்கும் திருப்பாவாசம் சொல்லுவா, சாதாரண மனுஷனுக்கும் மகர்ஷிக்கும் ஒரு ஏத்தம் உண்டு, மடுக்கும் மலைக்கும் இருக்கிற ஏத்தம். அப்படிப்பட்ட மகர்ஷிகளுக்கும் ஆழ்வார்களுக்கும் அதே மலைக்கும் மடுக்கும் மடுக்கும் மலைக்கும் இருக்கிற ஏத்தம். அப்படிப்பட்ட ஆழ்வார்களுக்குள்ளே பெரியாழ்வார் சொல்லி மறுபடியும் பெரியாழ்வாருக்கும் ஆண்டாளுக்கும் இப்ப ஆண்டாள அவ்வளவுக்கும் ஏத்தி வைக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அந்த இவா ஆழ்வார்கள் விஷயத்துல இத்தனை விஷயங்களுக்கு அவ போவே இல்லை. அவ சொல்ல வந்தது முழுக்க முழுக்க பெருமாளை பத்தி விஷயம்தான், என்ன உபாயம் என்ன உபேயம் என்ன என்ன தத்துவம் என்ன ஹிதம் என்ன புருஷார்த்தம் என்ன இவ்வளவுதான். அதனாலதான் அவளுக்கு நம்ம அவளை கொண்டாடுறோம். இதை தெரிஞ்சுட்டுதான் பூர்வாச்சாரியர்கள் என்ன பண்ணாங்கன்னா, அந்த பிரபந்தங்களுக்கு அவ்வளவு ஏற்றத்தை கொடுத்ததுக்கு காரணம் அதுதான். இந்த வேதத்தை சம்ஸ்கிருத வேதம் சொல்ற வேதம் தான் அது, அந்த வேதத்துக்கு ஈடா இது திராவிட வேதம்னு சொன்னதுக்கு அதுதான் தாத்பரியம். பரம் பிரம்ம பரம் தாம பரமம் பவித்தம் இது எம் ஸ்ருதயஹ வதந்தி சஹி பவான். ஸ்ருதிகள்லாம் யாரை பரம்பிரம்மமாக பரம்தாமலாம் சொல்றதோ அது நீதான். எதோ வா இமாமி பூதா நிஜாயந்தேன்னு ஸ்ருதி வாக்கியத்தெல்லாம் போட்டு காட்டார். பிரம்ம வேத ஆத்மதி பரம் சயோக வை தத் பரம் பிரம்ம வேத பிரம்மை பவதி இது சொல்லப்பட்ட பிரம்மம் இருக்கே அங்கங்க பரம் பிரம்ம இருக்கே அந்த பிரம்ம இல்லையா, தத் பிரம்மேதி எல்லாம் இருக்கணும், அந்த பிரம்ம பிரம்ம எல்லாம் நீதான் அப்படின்னா. ததா பரம் தாம தாமசப்தா ஜோதிர் வச்சன, ஜோதிர் வச்சனம் பரம் ஜோதி, ஜோதிஷ் விசேஷம்தான் சொரூபம் இல்ல ஞான சொரூபம், ஞானம் என்னங்க ஜோதி விசேஷம்தான். அப்படி நீதான் அத எத பரோ திவ்யோ ஜோதிர் தீபியதே அப்படி சாந்தோக உபநிஷத் வாக்கியம் இருக்கு. பரம் ஜோதி ரூப சம்பத்தியஸ்தேன ரூபேன அபினிஷ்பத்தியத்தேன்னு சாந்தோக உபநிஷத்துடைய வாக்கியம் அதெல்லாம். தத் தேவாஹ ஜோதிஷாம் ஜோதி, ஜோதிஷ்கெல்லாம் ஜோதியா இருக்கான். அப்படிப்பட்ட பரம் ஜோதி வரணுமோ அதுக்காக பரம் தாமன் போட்டுட்டார். ததாச்ச பரமம் பவித்ரம் இல்லையா, பரமம் பாவனம் ஸ்மர்த்துகு அசேஷ கல்மஷா அஸ்லேஷகரம் விநாசகரம் ச. பரமம் பவித்ரம் ஏன் போட்டுட்டார்னா, ஸ்மர்த்துகு ஸ்மர்த்துகுனா யார் ஸ்மரிக்கிறானோ, யார் ஸ்மரிக்கிறானோ நல்ல பக்தி யோகம். அதான் வராக ஜென்மஸ்தோகம் சொல்லிச்சே கூட ஸ்மராமி எஸ் ஸ்மரதின்னு சொன்னா கூட அந்த ஸ்மரத்துக்கு என்ன அர்த்தம்னா, அங்க அங்க பிரபக்தியோ அல்லது பக்தியோ தான் அங்க விவக்ஷா வெறுமை நினைக்கிறது கிடையாது. அசேஷ கல்மஷ அஸ்லேஷகரம் விநாசகரம் ச, அவனுடைய அனைத்து கல்மஷம், கல்மஷம்னா அவனுடைய பாபங்கள் எல்லாத்தையும் போக்கடிக்கக்கூடிய ஒரு தன்மையை உடைய பரம பவித்ரன். யதா புஷ்கர பலாச ஆபோன சிஷ்யந்தே ஏவமேவம் விதி பாபம் கர்மண சிஷ்யத்தேன்னு சாந்தோக உபநிஷத்து இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு பவித்திரமான நிலையை அடைந்தவனுக்கு எப்படி தாமரை இலையில ஜலம் ஓட்டுறது இல்லையோ, எப்ப ஓட்டுறது இல்லை, ஜலத்தில் இருக்கு தேவை, அது மாதிரி அப்படிப்பட்ட நிலையை அடைந்த ஒரு ஞானி இருப்பானே ஆனால் இந்த சம்சாரத்தில் இருந்து கூட அவனுக்கு பாபங்கள் வந்து சேர்வதில்லை. அப்படிப்பட்ட பக்தி யோகத்துல பிரதிஷ்டிதமா இருக்கவனுக்கு எந்த விதமான இந்த பாபம் கர்ம நான் சிஷ்யதேன்னு சொல்றது. அவன் யாருன்னா இப்படி இந்த பரம பாவனான் இருக்கானோ, பரம பாவனான்னு பாட்டெல்லாம் விட இருப்பாருங்க, பரம பாவனான்னு இந்த மாதிரி அப்படிப்பட்ட ஒரு எம்பெருமானை தியானம் செய்பவர்கள்னு இதுதான் சுவாரஸ்யம் பாருங்கோ. தத் யதா ஈஷிகா தூலமக்னௌ குரோதம் பிரதூயத்தே ஏவகம் ஹாஸ்ய சர்வே பாப்மான பிரதூயந்தேன்னு இதுதான் ஆண்டால் எடுத்து காட்டுறான். மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனையில் வரைச்சு தீயினில் தூதாகும் செப்பையில் வரும் பாவான் சொல்லணும். யதா தது யதா ஈஷிகா தூலம் அக்னௌ, பஞ்சு துகள்லாம் இருக்கு பாருங்கோ, அக்னௌனா நெருப்பில் குரோதம் போட்டுட்டு பிரதூயத்தை எல்லாம் போயிடுறது பரந்தோம். அது மாதிரி பாப்பங்கள்லாம் நசிஞ்சு போயிடுறது, அதான் தீயினும் தூசாகணும்னு ஆண்டா அழகா. அப்ப இதுவே தெரியுது பாருங்க, சுத்தி வாக்கியம்லாம் கூட அவளுடைய அர்த்தங்கள்லாம் அந்த திருஷ்ணாந்தம் எடுத்து காட்டுறான். நாராயணஹ பரம்பிரம்ம தத்துவம் நாராயண பிரக, நாராயண பரம் ஜோதி ஆத்மா நாராயண பிரகன்னு மகாநாட உபனிஷத் வாக்கியத்தையும் எடுத்து காட்டுறது. எல்லாம் பிரமாணமா காட்டுறது. எதுக்குன்னா ஒரு சப்தத்துக்கும் சுத்தி பிரமாணம் காட்டுறது. பரம்பிரம்ம யார்? நீதான். பரம்பிரம நீதான். பவித்ரம் நீதான். பரமம் எல்லாம் நீதான்றதுக்காக பரமம் பவித்ரம் நீதான்னு காட்டுறேன். ரிஷியஸ்ய சர்வே பராவர தத்துவ யாதாத்ம விதா. ரிஷியஸ்ய சர்வேன்னு போட்டுட்டார். யார் ரிஷிகள்னு கேட்டா பராவர தத்துவ யாதாத்ம விதா. பரம் என்ன, அவரம் என்ன, அனைத்தையும் அறிந்தவர்கள் அவ. அப்படிப்பட்ட தத்துவ விதா அதான் ஆள வந்தார் சொல்லச்சு. தத்தேனைய சிதச்சிதீஸ்வர தத்வபாவ போகாபவர்க ததுபாய கதீஹி உதாரகான்னு சொன்னார் பராசரர் சொல்லிச்சு. ஏன்னா அவ்வளவு கடன்பட்டிருக்கோம் அந்த புராண ரத்னத்தை கொடுத்தார் அந்த விஷ்ணு புராணத்துல இந்த மகரிஷி. அப்படி தத்வேன எல்லாத்தையும் சித்து என்ன, அச்சித்தன ஈஸ்வரன் என்ன, சுபாவம் என்ன, என்ன கதி, என்ன உபாயம், என்ன சுபாவம் எல்லாத்தையும் சொல்றார். அவர் யாருன்னா உதாரகா. அவ்வளோ அவளுக்கு ஒரு கருணை, அடுத்து வரவாளுக்கு தெரியட்டுமேன்ற அதுக்காக அவ்வளோ எழுதி வச்சு பேருக்கு விஷ்ணுபுராணத்தை. அப்படிப்பட்டவர்கள் துவாமேவ சாஸ்வதம் திவ்யம் புருஷம் ஆதிதேவம் அஜம் விபும் ஆகுஹு. உன்னதான் இந்த பதங்கள்லாம் போட்டனர். உன்னையே அனைவரும் கூடுகின்றனர். ததா ஏவ தேவர்ஷிஹி நாரத அசித தேவலக வியாசஸ்ட. அப்படியே எல்லாருமே நாரதர் என்ன, அசிதர் என்ன, தேவலர் என்ன, வியாசர் என்ன எல்லாம் சொன்னாங்க. ஏசநாராயண ஸ்ரீமான் கிதார்னவனை கேத்தனா. அடுத்து ஸ்மிருதியினுடைய மேற்கோள்கள் மகாபாரதத்தில் கூடிய விஷயங்கள்லாம் ஸ்லோகங்கள்லாம் காட்டுறது இல்லையா. ஏசநாராயண ஸ்ரீமான் கிதார்னவனை கேத்தனா நாகபரியம் உத்ஜிய தியாகதோ மதுராம்பரின்னு கிருஷ்ணனுக்கு கிருஷ்ணன் யாரும் கேட்டா சாட்சாத் நாராயணன் ஸ்ரீமான் நாராயணன். அவன் என்ன பண்ணா அங்கே நாகபரியங்கத்தை விட்டுட்டு இங்கே வந்துட்டான்னு மதுராம்பரின்னு சொல்றாரு. புண்ணியா துவாரவதி தத்திர எத்தனா ஆஸ்தே மதுசூதன சாட்சா தேவ புராண அசௌ சஹி தர்ம சனாதன. இவன் தான் சனாதன தர்மம். எம்பெருமான் சனாதன தர்மமா இருந்திருக்கான். ஏச்ச வேதவிதோ விப்ராயே ச அத்தியாத்ம விதோ ஜனாக தே வதந்தி மகாத்மானம் கிருஷ்ணன் தர்மம் சனாதனம்னு இதெல்லாம் இருக்கு சொல்றாருன்னா. இல்லை சாட்சாத் கிருஷ்ணனே சொன்ன அந்த விஷயங்கள் மேலே ஸ்ருதி வந்து பொதுவாக நாராயணன் சொல்லிடுது. ஆனால் மகாபாரதத்தில் இப்போ சொன்ன கிருஷ்ணனையே அர்ஜுன் சொன்னாலே ஒன்றுதான் சொல்கிறான்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட விஷயங்களே அது அந்த மேற்கொள்ளே காட்டார். சாட்சாத் கிருஷ்ணாக சொல்றார். பவித்ராணாம் ஹி யோகோ ஹி பவித்ராணாம் ஹி கோவிந்தா பவித்ரம் பரமுச்சதே புண்ணியானாம் அப்படி புண்ணியோசு மங்களானாம் சமங்கலம் தான். இதை ஆண்டால் அழகாக சொன்னார். குறையொன்றும் இல்லாத கோவிந்தான் பவித்ராணாம் ஹி கோவிந்தா பவித்ரம் பரம் உச்சது. பவித்திரமா இருக்கிறவளுக்குள்ளேயே கோவிந்தன் தான் பரம பவித்திரம். ரொம்ப பியூர்னு அர்த்தம், குறையே இல்லாதன்னு அர்த்தம். ஆனா அந்த கோவிந்த பதத்துக்கு ஆண்டாள் சொல்லிச்சு குறையொன்றும் இல்லாத கோவிந்தான்னு போட்டதுக்கு இதுதான் தாத்பரியமா இருக்கும்னு தோன்றது. புண்ணியானம் அப்படி புண்ணியா அசௌ புண்ணியம் புண்ணியம் எல்லாம் புண்ணியன் என்றான். மங்களானாச்சு மங்களம் தைலோக்கே புண்டரீகாட்சஹ தேவதேவ சனாதனஹ ஆஸ்தே ஹரிஹி அசிந்தியாத்மா தத்ரைவ மதுசூதனஹன்னு எல்லாம் வனபர்வத்தில் இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள். ததா எத்ர நாராயணோ தேவ பரமாத்மா சனாதன தத்ர கிருஷ்ணம் ஜெகத்பார்த்த தீர்த்தானி ஆயத்தனானிச்சன்னு இவனுடைய வாக்கு. எங்கெல்லாம் பகவான் இருக்கானோ அனைத்து தீர்த்தங்களும் அங்கேயே குடியிருக்கின்றன, எங்கேயே போக வேண்டாம்னு தத்பரியமாருது. தத் புண்ணியம் தத்பரம் பிரம்ம தத்தீர்த்தம் தத்த போவனம் தத்ர தேவசய சித்தாக சர்வே சிவ தபோதனாக. அதுவே புண்ணிய தீர்த்தம், அதுவே தபோவனம். பகவான் இருக்கிற இடமே அங்கதான் யார் இருக்கா, எல்லா தேவரிஷிகள் இருக்கா, சித்தர்கள் இருக்கா, எல்லா அங்க தபோதனர்கள்லாம் அங்கே இருந்துட்டு இருக்கா. ஆதிதேவோ மகாயோகி எத்ராஸ்தே மதுசூதன புண்ணியானாம் அப்படி தத் புண்ணியன் மாம்பூத்தே சம்சயோத்திரவை. ஆதிதேவன் இவந்தா, மகாயோகி இவந்தா, வேற யோகி இந்த யோகினே கத்துட்டவாதான் அப்பனா. மகாயோகி எத்திர ஆஸ்தே மதுசூதன, மதுசூரன் தான் எங்க இருக்கானோ புண்ணியானாம் அப்படி தத் புண்ணியம் புண்ணியங்களுக்குள்ள அது மகத் புண்ணியமா இருந்திருக்கு. உனக்கு சம்சயமானது வேண்டாம். கிருஷ்ண ஏவகி லோகானாம் உற்பத்திரபி சாத்திய கிருஷ்ணஸ்தி கிருதே பூதம் இதம் விஷ்ணம் சராச்சரம்னு எல்லாம் மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய அந்த எடுத்து அழகா மேற்கோள்கள் காட்டுறார். கிருஷ்ணன்தான் இந்த லோகத்துக்கும் உற்பத்தி, அவன்தான் லயத்துக்கும் அவன் தான் காரணம், அவனுக்காக தான் எல்லாமே இருக்கு. இந்த சராசரமான விஷ்ணமே எம்பெருமானுக்காக தான் இருக்கு அப்படின்னு சாதிக்கிறார். ததா ஸ்வயமேவ பிரவீசிச்ச பூமி ராபோ நலோ வாயு கம்மனோ புத்திரேவச்ச அகங்கார இத்தியம் மே பின்னா பிரகிருஷ்டதா க கிருஷ்ணனே சொல்லிருக்கார் ஏழாவது இதுல அத்தியாயத்துல, இந்த எட்டு விதமா என்னுடைய பிரகிருத்தியானது எட்டு விதமா நான் தோற்றம் அளிக்கிறேன்னு சொல்லியிருக்கார். இத்தியாதினா அகம் சர்வச பிரபு மத்த சர்வ பிரவர்த்தத்தின்னு இப்ப இப்பதான் பார்த்தோம் எட்டாவது இதுல. இத்தியந்தேன அங்கேயே ஆரம்பிச்சு இது முடிகிற வரைக்கும் தன்னுடைய விபூதியை முழுக்க எம்பெருமான் சொன்னான்னு தாத்பரியமா இருக்கு. இப்ப கிருஷ்ணன் சொல்றான், அர்ஜுனன் சொல்றான், சர்வம் மீது திருத்தம் மண்ணியே என்மாம் மதத்து கேசவா நகிதே பகவன் வக்திம்மு விதுரு தேவாசு தானவாகான். எல்லாத்தையும் உண்மை நம்புறேன்னா அது என்ன சொல்றா, நீ சொன்னதா உண்மை நான் நம்புறேன் அப்படின்னா பகவானுக்கு சந்தோஷம். ஏன்னா இப்ப எல்லாம் சரி அப்படி நிறுத்தினா நிறுத்தாம சர்வம் ஏதும் மிருதம் மண்ணியேன்னு சொல்றான், எல்லாம் உண்மை. ஏன்னா ஏன் இப்ப இப்படி சொல்லணும், ஏன் இப்படி சொல்லணும்னா கிருஷ்ணனுடைய பெருமையை யார் சொல்றா, கிருஷ்ணனே சொல்றான். இப்ப ஒருத்தருடைய பெருமையை ஒருத்தர் சொல்லியிருந்தா சரி போகணும்டா அவன் பெருமை தெரியல நீங்க சொல்லணுமா இல்லையா, வேற யாரானும் சொல்லணும் அப்படின்னா நகிதே பகவன் வியத்திம் விதுகு தேவாக ந தானவாக. அசுரர்கள்லாம் இப்ப துவேஷிக்கிறாளே, துவேஷம் எப்ப வரும் அப்படின்னா ஒருத்தனை பத்தி தெரிஞ்சாலும் துவேஷமே வரும், ஒருத்தர் ஆள் அடையாளமே தெரியாம இருக்கிற மாதிரி இருந்துட்டு காட்சி துவேஷிக்க போறதே இல்லை, கொஞ்சம் பேர் வந்துடுத்து அப்படின்னா துவேஷிக்க ஆரம்பிக்கிறேன், என்ன தெரியணும்னா அவார்டு கொடுத்துதா எல்லாம் கூப்பிட்டு சொல்றோம், அவார்டு கிடைக்காதவங்க துவேஷமே இல்லை, அது கிடைச்ச உடனே துவேஷம் வந்துடுது. அப்ப அசுரர்கள்லாம் துவேஷிக்கிறான்னு சொன்னா அவளுக்கு திருமாவளவு தெரிஞ்சுக்கணும்னு அர்த்தம்னா அவள்னு பூர்த்தியா தெரியல, பூர்த்தியா தெரிஞ்சா இன்னும் அவளுக்கு துவேஷம் அதிகமா இருக்கும். அதனால அவளுக்கும் தெரியாது இல்லையா, தேவர்களுக்கும் தெரியாது அவளுக்கும் தெரியாதுன்னு அர்ஜுனன் சொல்றான். அத்த சர்வம் ஏத்தது யதாவஸ்தித வஸ்து கதனம் மன்னியே ந பிரசம்சா அபிப்பிராயம். இது வந்து உண்மையிலேயே உண்மையா நான் நினைச்சுக்கிறேன், புகழ்ச்சிக்காக சொல்லல, எல்லாம் நான் வந்து உண்மை நம்புறேன். எத் மாம் பிரதி அனன்ய சாதாரணம் அனவதிக்க அதிசயம் சுவாபாவிகம் தவ ஐஸ்வர்யம் கல்யாண குணகணா ஆனந்தியம் ச மதசி. எது எது மாம் பிரதி என்னது சொன்னியா இல்லையா, அனன்ய சாதாரணம்னா வேற எங்கேயும் போய் ஒட்டாது, இப்படிப்பட்ட விஷயங்கள் தான் எல்லையற்ற உங்களுடைய சுவாபாவிகமா இருக்கக்கூடிய ஐஸ்வர்யம். ஏன் இந்த பதங்கள்லாம் சுவாபாவிகம் அடிக்கடி போடுறாருன்னா அத்வைத மதத்திலையும் ஈஸ்வரனை ஒத்துக்கிறார், அவள் நாராயணனை ஒத்துக்கிறார், பட் எப்படி ஒத்துக்கிறான்னா அது சகுண பிரம்மமா ஒத்துக்கிறார். அதாவது அந்த நிர்குண பிரம்மத்து மேல மாயையானது சம்பந்தப்பட்டு அதனால தோன்றக்கூடிய ஒரு தத்துவம் தான் ஈஸ்வரன். அப்படி தோன்றதுனாலேயே அவனுக்கு குணங்கள்லாம் பாசிக்கிறது. அப்ப சுவாபாவிகமா அவனுக்கு அந்த மாதிரி இதெல்லாம் இல்லை அவ மதம் பிரகாரம். அப்ப மாயையினுடைய சம்பந்தம் பிரம்மத்துக்கிட்ட போயிடுதுன்னா ஈஸ்வரனும் தோண மாட்டான். அப்ப ஈஸ்வரனுக்கு தோன்றக்கூடிய கல்யாண குணங்கள்லாம் அவன் ஒத்துக்கிறா, ஆனா அந்த குணங்கள்லாம் ஒரு உபாதியை முன்னிட்டு அப்படின்னு சொன்னா அந்த மாயினாலதான் அவனுக்கு அதெல்லாம் வருது, அந்த பிரம்மத்துக்கு மாயா சம்பந்தம் இருக்கிறதுனால. ஆனா இங்க அப்படி இல்லை, மாயையும் இவனுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கு, இங்க சுவாபாவிகமாவே இவன் தான் பரம்பிரம்ம. அதுக்காக இவ்வளவு தூரம் எடுத்து காட்டுறதுக்கு என்ன காரணம்னா முந்திர சுபத்துல அவர் தெரியுமே எதுக்காக சொல்லியிருக்காருன்னா அப்படி இல்ல, வேற மதங்கள்ல ஒத்துந்தாலும் இந்த மாதிரி ஒத்துக்கல. அதனால இதுல சொன்ன ஒரு வார்த்தைக்கும் எல்லாமே வந்து இது அத்வைதத்திலே சில விஷயங்கள் ஒத்துக்கிறா, ஆனா என்ன பண்ணணும் கேட்டா நாங்க இங்கேருந்து பக்கத்தே ஒத்துக்கிறோம் அங்கேருந்து பக்கத்தே ஒத்துக்கலன்னு ஸ்டாண்ட் மாறிண்டே இருக்கு, இது இப்ப சொல்லத அப்ப சொன்னதுன்றான். ஆனா இங்க அப்படி கிடையாது, எல்லாமே ஒரே சமயத்துல சொன்னதுதான், அதெல்லாம் விட்டு கொடுக்காம அவ்வளவுக்கும் இங்க பிரமாணம் எடுத்து காட்டுறேன். சொன்னவா யாரு அடிக்கடி மகரிஷின்ற பதத்தை போட்டுக்கிற அடிக்கடி சொன்னவா நீயோ நானும் இல்லை, எல்லாம் மகரிஷிகள்லாம் சொல்லியிருக்காளேன்றதுக்காக தான், ஏன்னா அவளுக்கு என்ன பொய் சொல்றதுக்கு ஒன்றும் இது இல்லையே இல்லையா, அதனால இதை போட்டுட்ட. அத பகவன் நிரதிசய ஞான சக்தி பலேஸ்வரி வீர தேஜசா நிதே அப்படின்னு போட்டான். பகவானுக்கு என்ன அர்த்தம்னா பகவான் அப்படின்னு சொன்னாலே இந்த ஷாட்குண்யம் நிரதிசயமான ஞான சக்தி பல ஐஸ்வர்ய வீரிய தேஜஸ், இந்த ஆறு குணங்கள் ஷட் குணாக, இந்த குணங்கள்லாம் பரிபூர்ணமா பரிபூர்ணம் கூட இல்லை நிரதிசயமா யார்கிட்ட இருக்குமோ அவன் தான் பகவான். அப்ப மிச்ச இடங்கள்லாம் ஔபச்சாரிகள் தான், வாங்க சுவாமி ஆள் ஆத்துக்கு வந்தாலும் வாங்க சுவாமின்னு சொல்றான், சுவாமியா உடனே வரணும் சுவாமியா ஏதோ நம்ம ஒரு மரியாதை அதுக்கு சுவாமி ஏழா அப்படின்னு சொன்னா என்ன சொன்னா அதுக்கு ஏதோ வந்த ஔபச்சாரிகள் சுவாமி உடனே கூப்பிடுறோம், உண்மையான சுவாமி இல்லையே அது மாதிரி இதெல்லாம் நிதே பகவனுக்கு அத அர்த்தம். தே வியக்தியும் உன்னுடைய வெஞ்சன பிரகாரம் நகி பரிமித ஜானாக தேவாக தானவாஸ்து விதுகு, உன்னுடைய இந்த மாதிரி விஷயங்களை பரிமிதமான லிமிட்டடாக ஞானத்தை உடைய தேவர்களும் அசுரர்களும் அறிய மாட்டார்கள். பதினெட்டு நிறுத்திடலாம், சொல்ல அடுத்த காலத்தில் பகவான் வச்சலும் ஆரம்பிக்கலாம். ஸ்வயமேவ ஆத்மனா ஆத்மானம் மேத்த துவம் புருஷோத்தம பூத பாவன பூதேஷ தேவதேவ ஜெகத்பதே. பதினஞ்சாவது ஸ்லோகம் பதினஞ்சாவது வச்சு திருப்பி சொல்றான், ஸ்வயமேவ ஆத்மனா ஆத்மானம் மேத்த, உன்னை நீ அறிவாய், உன்னை நீ அறிவாய். புருஷோத்தமன் பதம் போட்டுட்டார். பூத பாவன பூதேஷ தேவதேவ ஜெகத்பதேன்னு எல்லாம் சம்போதன பதம், எல்லாம் விழிச்சொல். புருஷோத்தமா பூதபாவனா பூதேஷ தேவதேவ ஜெகத்பதேன்னு ஒவ்வொன்றத்துக்கு பாஷ்யக்கார அர்த்தம் சொல்றார். இப்போ ஹே புருஷோத்தம, ஆத்மனா ஆத்மானம் ஸ்வம் ஸ்வயமேவ ஸ்தேனையேவ ஞானேன வேத்த. எம்பெருமானுடைய ஸ்வரூபமும் விபு, ஸ்வபாவமும் விபு. அவனுக்கு அவனுடைய தர்மபூத்த ஞானம் இருக்குல்ல, அது விபுவா இருந்துருக்கு எப்பனா அனாதி காலமா. அப்படிப்பட்ட தர்மபூத்த ஞானத்தினால அவன் தன்னை அறிகிறான்னு தாத்பரியம், நீயே தான் உன்னை அறிகிறாய். பூத்த பாவனா, பூத்த பாவனானா சர்வேஷாம் பூதானாம் உட்பாதகிதா, அனைத்து விதமான பூதானம் சொன்னா பீயிங்ஸ் அர்த்தம், இதெல்லாம் பிறக்கிறதோ அதுக்கு நீ தான் காரணம். பூதேஷ சர்வேஷாம் பூதானாம் நியந்தக, நான் பிரம்மாவோட சேர்ந்தெல்லாம் உண்டாக்குறார், ஆனா எல்லா பூதங்களுக்கும் அவர் வந்து ஈஸ்வரன் கிடையாது, அதனால பூதேஷன் போட்டார். நியந்தா நீதான் தேவதேவ தெய்வதானம் அப்படி பரம தெய்வத்தை, அதான் தேவநாதன் தெய்வநாயகன் சொல்றான், தேவாதிராஜன் சொல்றதுக்கு தான் காரணம். அனைத்து தேவதைகளுக்கும் நீதான் பரம தெய்வதை. யதா தேவர்களுக்கெல்லாம் விருத்தான சொல்றார் அழுவர், விருத்தா விருத்தான விருத்தா, விருத்தன் விருத்தன்னா மூத்தவன் அர்த்தம், அந்த அர்த்தத்தில் சொல்றதான் அழுவர். அப்படி யதா மனுஷ்ய மிருக பக்ஷி சரீசிபாதீன் சௌந்தர்ய சௌஷீல்யாதி கல்யாண குணகணை தெய்வத்தானி அதித்திய வர்த்தந்தே ததா தானே சர்வாணி தெய்வத்தானி அப்படி தெய்வி தெய்வி குணகி அதித்திய வர்த்தமான. எப்படி தேவர்கள்லாம் லோகத்தில் இருக்கக்கூடிய மனுஷ்ய மிருக பக்ஷி இவைகள்லாம் இவாளை காட்டிலும் இன்னும் அதிசயமான சௌந்தரியம் அழகு என்ன, தேவதைகளுக்கு ரொம்ப அழகா இருப்பா. இந்த மனுஷ லோகத்துக்கு மேல போச்ச கன்வென்ஷன் அவளை ரொம்ப அப்சர எல்லாமே அழகா இருப்பா இல்லையா, அவ எப்படி இவாளை காட்டிலும் அழகா இருக்காளோ அது மாதிரி நீ அனைத்து தேவதை காட்டிலும் நீ இன்னும் அவ்வளவு குணங்களை பொருந்தியவன் தாத்பரியம். அதான் அதுக்கு தேவதேவன் அர்த்தம். ஜெகத்பதேன்னு போட்டுட்டார், ஜெகத் சுவாமின்னு ஜெகத்துக்கெல்லாம் சுவாமியா இருக்கக்கூடியவனையும் தாத்பரியம். பக்தும் மருகசி அசேஷேன திவ்யா ஹாத்த விபூதய யாபிர் விபூதிபிர் லோகான் இமான் ஃப்ரம் வியாபிய திஷ்டதி. இட் இஸ் ஒன்லி ஃபிட் தட் யூ டாக் அபவுட் யுவர் ஓன் குவாலிட்டிஸ் அப்படின்னு வேற யாரும் சொல்லவே முடியாது. அதனால பக்தும் மருகசி அசேஷேன, இனிமேல் என்ன பண்ண போறேன்னு கேட்டா இன்னும் சொல்லு மேல, வித்தவுட் எனிதிங் டு பி லெஃப்ட் அவுட், எல்லாத்தையும் எனக்கு சொல்லு அப்படின்னு கேட்கிறான். உன்னுடைய வித்யாக ஆத்ம விபூதையா, உன்னுடைய விபூதிகள் எல்லாத்தையும் எனக்கு சொல்லு. யாபிகி விபூதிபிகி, எல்லா விபூதிகளாலும் இமான் லோகான், இந்த லோகங்களையெல்லாம் ஸ்வம் வியாபிய திஷ்டசி, அனைத்தையும் நீ வியாபித்து இருக்காயோ அதெல்லாம் எனக்கு சொல்லுன்னு கேட்கறான். திவ்யாக சொத்து அசாதாரண்யா விபூதியா, உனக்கு மட்டுமே அசாதாரணமாக இருக்கக்கூடிய விபூதிகள் யாஹா எவைகளோ தாஹா அவைகளை துவமேவ நீயே அசேஷேன பக்தம் மருகசி, ஒன்று விடாம சொல்றதுக்கு நீ தான் சொல்ல கடவாய். துவமேவ கெஞ்சய இத்தியத்த, கெஞ்சயனாலே நல்லா விரிச்சு சொல்றது, என்ன மேனிஃபெஸ்டடா சொல்லு அர்த்தம் கெஞ்சயன் சொன்ன. யாபிகி யாபிகின்னு வச்சுங்க, அனந்தாபிகி விபூதிபிகி, எல்லையில்லாத விபூதிகளால் எய்கி நியமன விசேஷி யுக்தக இமான் லோகான், எவற்றை கொண்டு இந்த அனைத்து லோகங்களையும் துவம் நியந்திரத்துவேன வியாபிய திஷ்டதி, நியந்தாவாக இருந்து கொண்டு நீ வியாபிக்கிறாய். ஒரு உதாரணம் சொல்வா, என்னன்னா ராஜா ஆகாஷம் எழுதி சொல்வா பொதுவா, வியாபிக்கிறது நியமனம் பண்றது, வியாபிச்சு நியமனம் பண்றது ரெண்டு இருக்கு. இப்ப ராஜா இருக்குன்னு வச்சுங்க, ராஜா வந்து எல்லாரும் நியமனம் பண்ணலாம் ராஜா, ஆனா எல்லா இடத்துல இருக்க முடியாது. அவன் என்னதான் கட்டளை போட்டாலும் அந்த கட்டளை அங்க ஃபாலோ பண்ணாலும் இல்லையா அவன் தெரியாது, யாராவது சொன்னதும் அவனுக்கு தெரியும். இப்ப ஆகாசம் இருக்கு, எல்லா இடத்துலையும் வியாபிச்சு இருக்கு, ஆனா அது நியமிக்க சக்தி கிடையாது. ஆனா பகவானுக்கு மட்டும்தான் அனைத்து விஷயங்களையும் வியாபிச்சு நியமிக்க சக்தி அவனுக்குதான் இருக்கு. அதனால நியந்திரத்திலேன வியாபிய திஷ்டதி, கிமர்த்தம் தத் பிரகாசனம் இது அபேட்சாயாம் ஆக, எதுக்கு சொல்லணும் அப்படின்னு கேட்டா அதுக்கு பதில் தானே சொல்றார். அர்ஜுனன் சொல்றான், கதம் வித்யாம் அகம் யோகின்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? இப்போ இதெல்லாம் தெரிஞ்சாதான் நான் ஃபுல்லா பூர்த்தி தெரிஞ்சுக்க முடியும். கதம் வித்யாம் அகம் யோகின்னு துவாம் சதா பரிசிந்தையன்னு உன்னை சிந்தை செய்து சொல்றாரு. நான் போய் ஒன்று நினைச்சு இருக்கிறது இப்ப நான் தியானம் பண்றது கேஷு கேஷு பாவேஷு சிந்தியா ஆசி பகவன் மயா, என்னென்ன பாவங்களை கொண்டு நான் உன்னை தியானிக்க வேண்டும் பகவன், என்னால் நீ தியானிக்கப்பட வேண்டும் எப்படின்னு அவன் கேட்கறான். அகம் யோகி, அகம் யோகின்னு சொன்னா பக்தி யோக நிஷ்டா சன்னு. ஆக்சுவலா பாஷகர யோகின் தான் இது பண்ணிருக்க, யோகின் தான் வியாக்கியம் பண்ணிருக்க. அவ மேல ஸ்லோகத்தை பார்க்காம யோகின்னு போட்டிருக்கா. கதம் வித்யா அகம் யோகி அப்படின்னா சம்போதனம் இல்ல, பாஷ்யக்காரர் அகம் யோகின்னு போட்டுக்கல. ஒரு பேரா பென்சில் இல்ல, இங்க ஸ்லோகத்துல யோகின்னு போட்டா பிரிண்ட் பண்ணிட்டா, ஆனா கீழே பாஷ்யக்கார சொல்லச்சே அகம் யோகின்னு தான் போட்டுட்ட. இது சம்ஸ்கிருதம் பூர்த்தியாக வாசிச்சிருக்க மாட்டா, அதனால அவன் மட்டும் அப்படியே அர்த்தத்தை கேட்டு எழுதியிருப்பான். அந்த மாதிரி அகம் யோகின்னா பக்தியோக நிஷ்டா சன்னு, பக்தியோகியா இருந்துட்டு பக்தியா துவாம் சதா பரிசிந்தையன்னு பக்தியோட கூட உன்னை உன்னையே நினைந்து சிந்தையிட்டும் பிரபுத்தா சிந்தனீயம் துவாம், சிந்தையிட்டும் பிரபுத்தகா தியானம் பண்றதுக்கு தொடங்கின நான் யாரை துவாம் சிந்தனீயம், நீதான் தியானிக்கப்பட வேண்டிய பட வேண்டியவன், தியானம் செய்யப்பட வேண்டியவன். பரிபூர்ண ஐஸ்வர்யாதி கல்யாண குணகணம் கதம் வித்யா, எப்படி நான் அறிந்து கொள்வேன்? பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய ஐஸ்வர்யாதிகளாம் கல்யாண குணங்களை உடைய எப்படி எப்படி அறிந்து கொள்வேன்? பூர்வோக்த புத்தி ஞானாதி பாவிய வதிரிக்தேஷு அனுப்தேஷு கேஷு கேஷ்ட பாவேஷு மயா நியந்திரத்துவேல சிந்தியா ஆசி. நான் ஞான யோகத்தை பற்றி சொன்னாரா இல்லையா, இல்லாத அல்லது பலதரப்பட்ட அந்த மென்டல் மோட்ஸ்லாம் சொன்னார், நான் தான் அனைத்து பாவங்களாக இருக்கேன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த பாவங்களாம் காட்டிலும் அந்த எண்ணத்தை காட்டிலும் பகவானுடைய பக்தி பாவமானது வேறு. அப்போ அதை கொண்டு நான் எப்படி ஒன்று நான் தியானம் பண்ணுவேன் இல்லையா? இல்லை இன்னும் சொல்லப்படாத பாவங்கள் என்ன இருக்குது? இந்த உபநிஷத்தில் சொல்லப்பட்ட வித்யைகள்லாம் கூட பகவானுடைய குணங்களை பற்றி சொல்ல வந்தது தான். அந்தந்த குணங்களுக்கு இந்தந்த குணங்களுக்கு இந்தந்த உபாசனம்லாம் வச்சுருக்கா. அப்படிப்பட்ட உன்னை நான் எப்படி தியானம் செய்வதுன்னு கேட்குறான். விஸ்தரேனாத்து விஸ்தரேன ஆத்மனா யோகம் விபூதிம் ஜனார்த்தனா பூய கதைய சுத்திருகி சின்னதோ நாஸ்திமே அமிர்தம். அமிர்தத்தை இது அமிர்தமா இருக்கு, இந்த அமிர்தம் காதுல விழ விழ எனக்கு திருப்தியே ஏற்படலை, அதனால பூயா கதைய இன்னும் சொல்லு இன்னும் சொல்லுன்னு கேட்கறான். விஸ்தரேன சொல்லு ஆத்மனா யோகம் விபூதிம் ஜனார்தனா, ஜனார்தன பதம் போட்டுண்ட ஜனார்தனே உன்னுடைய யோகம் என்ன விபூதி என்ன என்ன விஸ்தரிச்சு சொல்லுன்னு சொன்னான். அகம் சர்வச்ச பிரபவோ மத்தஸ்தம் பிரவர்த்ததே இது சங்கேபேன உக்தம். இதோ மேலோட சொல்லிட்டு போயிட்டேன், நான் தான் எல்லாத்தையும் உண்டாக்குறேன்னு சொல்லிட்டு, ஆனால் எதை எதை எப்பப்போ உண்டாக்குறேன் லிஸ்ட் போட்டு சொல்லுன்னு கேட்குறான். அப்போ இது சங்கேபேன உக்தம் தவ சஷ்டுத்வாதி யோகம் விபூதிம் நியமனம் ச பூயக விஸ்தரேன கதைய இல்லையா, மறுபடியும் எனக்கு விஸ்தாரமாக எல்லாத்தையும் சொல்லு. துவையா உச்சியமானம் தன் மகாத்மிய அமிர்தம் சிந்தத்தோமே திருப்தி ந அஸ்திஹி, உன்னை பற்றி நீ சொல்ல சொல்ல எனக்கு அந்த திருப்தியானது ஏற்படவே இல்லை. நம்ம அதிருப்திஹி ஸ்வஜா ஏவ விதிதா இது அபிப்பிராய, என்ன நீ தான் உனக்கு தெரியும், உனக்கு தெரிஞ்ச விஷயம் தானே சொல்லணும். அவர்கிட்ட பார்த்தா தெரியுது சாதம் போட்டுருக்கோம்னா போருமா வேண்டாமான்றது அவளை பார்த்து தெரியுது, கண்ணை பார்த்து சொல்ல போகிறது இன்னும் கொஞ்சம் போடலாமான்னு கேட்டா அவ தலையாட்டினா கூட தெரியுது நமக்கு இன்னும் கொஞ்சம் போடணும் போல இருக்கு தெரியுது. அது மாதிரி உனக்கு தெரியாதா என்ன, ஆனால் அப்படிப்பட்ட ஒரு திருப்தி இல்லாமல் நான் இருக்கிறேன், எனக்கு நீ மேலே மேலே என்ன விவரமாக சொல்லணும்னு ஆரம்பிக்கிறான். அப்போ பகவான் வந்து அந்ததே கதையிஷ்யாமி திவ்யா கியாத்ம விபூதையா பிராதானியத குருசிரேஷ்ட நாஸ்தி அந்த விஸ்தரசியமே, இங்கே பார்ப்பா அது லிமிட்டே கிடையாது, முக்கியமானதான் சொல்றேன் கேட்டுக்கோ அப்படின்ட்டு. நீ நீ மாட்டுக்க ஒன்று விடாமல் சொல்லுன்னு சொல்ற, ஒன்று விடாமல் சொன்னால் போரே நடக்காது. இப்போ எத்தனை நாளைக்கு மாட்டுக்க அவ போர் அழிச்சு ஆயுதத்தில் போட்டு போயிடுவா, ஆனால் இதை முக்கியமான விஷயங்கள்லாம் மட்டும் சொல்றேன், அதனால் நீ மிச்சத்தெல்லாம் வந்து வேற எங்கேயாவது வேற சந்தர்ப்பத்தில் சொல்றேன்னு ஆரம்பிக்கிறாரு. இப்போ அதான் நம்ம வந்து அடுத்த இதில் இதுக்கு ஓடிடும், அடுத்த கிளாஸ்ல அநேகமாக அந்த சாப்டர் முடிச்சிடலாம். ஏன்னா விரும்ப எல்லாம் இதுதான், இதில் அதுவாக இருக்கு அதில் இதுவாக இருக்குன்னு நான் சொல்ல போகிறேன். அடுத்த இதில் இந்த இந்த சாப்டர் 11 10 பூர்த்தி பண்ணலாம்னு நினச்சிருந்துருக்கேன். కవితాత్యకసింహాయ కళ్యాణ గుణశాలినే శ్రీమతే వెంకటేశాయ వేదాంత గురవే నమః.